രാമാനുജതയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാതാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം തടയാമി കലിധ്വംസം കവിം ലോകദിവാകരം യശ്യ ഗോപിഃ പ്രകാശാഭിരാവിദ്യം നിഹതം തമഃ നന്ദാദീപഘടപ്രണർത്തക മഹാകാരുണ്യരക്താംബക ശ്രീനാരായണ പുരുഷോത്തമപതി ശ്രീരത്നകൂടാധിപാന് വൈകുണ്ഠേശ്വര മാധവോ ച കമലാനാഥം ച ഗോപീപതിം നൗമി ഏകാദശ നാഗപുര്യധിപതീം സാർദ്ധം കലിധ്വംസിനാ പേരണിന്ത് ഉളകത്തവർ തൊഴുതേത്തും പേരരുളാലണിമ്പിരാനൈ വാരണി മുളയാൽ മലർമകളോട് മന്മകളും ഉടൻ നിർപ്പ ശീരണി മാടനാങ്കൈ നണ്ണടുപുൾ ശെമ്പുൺ ശ്രീ കോയിലിനുള്ളേ കാരണി മേഘം നിന്റതൊപ്പാനൈ കണ്ടുകൊണ്ട് വീന്തൊഴിന്തേനേ. 108 ദിവ്യദേശങ്ങളില് சோழநாட்டு திருப்பதிகள்ல திருநாங்கூர் திருப்பதிகள் 11 சொல்லக்கூடிய இந்த திவதேசங்கள்ல திருச்செம்பொன்சை கோயில் என்கிற திவதேசம். திருச்செம்பொன்சை கோயில் நாங்கூர் செம்பொன் அரங்கர் சந்நிதி திருநாங்கூர் செம்பொன் ரங்கநாதர் கோயில் ஹேம க்ளுப்த க்ஷேத்திரம் அப்படின்னு எல்லாம் பல திருநாமங்கள் இந்த கஷேத்திரத்துக்கு. இந்த ஏகாதச ருத்ரால் 11 பேருக்கு சேவை கொடுத்த எம்பெருமான்கள்ல இந்த எம்பெருமான் ஸ்ரீரங்கத்துக்கு அருகே இருக்கக்கூடியதான சோழநாட்டு திருப்பதிகள்ல 2வது திவதேசம்னு சொல்லப்படுற உறையூர் அப்படின்ற திருக்கோழியிலே சேவை சாதிக்கக்கூடிய அழகிய மணவாள பெருமாள். உறையூர்ல எந்த எம்பெருமான் கமலவள்ளி நாச்சியாரோடு கூட அழகிய மணவாளன் அப்படின்னு சேவை சாதிக்கிறானோ அந்த எம்பெருமானே இந்த திவ்யதேசத்திற்கு வந்து ருத்ரனுக்காக திருச்செம்பொன் செய் கோயில் அப்படின்ற இந்த கோயில்ல செம்பொன் அரங்கர் அப்படின்ற பெயர்ல சேவை சாதிக்கிறான். ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் தான் கமலவள்ளி நாச்சியாரை கல்யாணம் பண்ணிட்டு உறையூர்ல அழகிய மணவாளனா நல்ல அழகான மிடுக்கான மாப்பிள்ளையா நிக்கிறான்னு பார்த்தோம். அதே அழகிய மணவாளன் ரங்கநாதனானபடியினாலே இந்த திருச்செம்பொன் செய் கோயில்ல செம்பொன் அரங்கர் அப்படின்ற பெயரோட நிக்கிறான் பெருமாள். அரங்கத்திலே சேவை சாதிப்பவன் அரங்கன், ஸ்ரீரங்கத்திலே சேவை சாதிப்பவன் ரங்கநாதன். அவனே உறையூருக்கும் போய் அழகிய மணவாளன் என்கிற பெயரில் இணைக்கக்கூடிய உறையூர் ரங்கன். அந்த ஸ்ரீரங்கம் ரங்கனே உறையூர் ரங்கனே இது செம்பொன் செய் கோயிலானபடியினாலே செம்பொன் ரங்கனாக இங்கே சேவை சாதிக்கிறான். ஆக ஸ்ரீரங்கம் உறையூர் இங்கெல்லாம் சேவை சாதிக்கக்கூடிய அதே பெருமாள் தான் இந்த விதேசத்திலும் சேவை சாதிக்கிறார். ஆழ்வார் இந்த பெருமானை கொண்டாடுகிற போது பேரருளாளன் அப்படின்னு பெயர் சூட்டுறார். பெரிய அருள் கொடை இவன். அருள் அப்படின்னா கருணை தயைன்னு சொல்றமோ இல்லையோ, அருளாளன் அப்படின்னா நல்ல கருணாமூர்த்தி நல்ல தயாநிதி அருள் கடல் அப்படின்னு சொல்றோம். எப்பேற்பட்ட அருளாளன் அப்படின்னா பேரருளாளன், மகா காருண்யமான மூர்த்தி, கருணை மழையை பொழியக்கூடியவன். ஆகையினால இந்த எம்பெருமானை ஆழ்வார் பேரருளாளன் அப்படின்னு மங்களாசாசனம் பண்றார். பெருமாள் இங்கே அல்லி மாமலர் நாச்சியார்னு சொல்லக்கூடிய ஸ்ரீதேவியோடும் பூமாதேவியோடும் சேர்த்து சேவை சாதிக்கிறான். இந்த க்ஷேத்திரம் திருநாங்கூரில் இருக்கக்கூடிய 6 திவதேசங்கள்ல நடு தெய்வ தேசமா திகழறது. அதாவது அந்த ஊருக்கு நடுநாயகம் போல இருப்பது. அந்த 6 கோயிலையும் ஒரு சின்ன மேப் மாதிரி பிளாட் பண்ணி பார்த்தோம்னா மத்த 5 பெருமாளும் பின்னாடி இருப்பா, இவர் ஒருத்தர் மாத்திரம் நடுவுல இருப்பார். அந்த மாதிரி நாங்கூருக்குள்ள இருக்கக்கூடிய 6 க்ஷேத்திரங்கள்ல நடுவான க்ஷேத்திரம் நடுவான கோவில் இது. ஊருக்கு நடுவிலே ஊருக்கு நடுவுல இருக்கக்கூடிய பெரிய திருவின் நடுவில் இருக்கக்கூடிய கோவில். அப்படி நாங்கூருக்கு நடுவே இருக்கக்கூடிய கோயிலானபடியினாலே ஆழ்வார் இதை மங்களாசாசனம் பண்ணுகிற போது நாங்கை நன்னடுவுள் செம்பொன் செய் கோயிலின் உள்ளே அப்படின்னு மங்களாசாசனம் பண்றார். நாங்கை நன்னடுவுள் திருநாங்கூர்னு சொல்லக்கூடிய இந்த நாங்கூருக்கு எக்ஸாக்ட் சென்டர்ல இருக்கிறபடினால நாங்கை நன்னடுவுள் அப்படின்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார். இது இந்த திவதேசம் இந்த ஊருக்கு நடுநாயகமாக திகழ்கிறது அப்படின்னு கொண்டாடும்படியா ரசிக்கும்படியான ஒரு அனுபவம். திருமணிமாட கோயில், திரு அரிமேய விண்ணகரம், திரு தெற்றி அம்பலம், திருவன் புருடோத்தமம், திரு செம்புன்சை கோயில், திரு வைகுந்த விண்ணகரம், இந்த ஆறு திவதேசங்கள் நாங்கூருக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஆறு திருப்பதிகள். அந்த ஆறிலே இது நடுநாயகமாக திகழறது. இதை பார்த்துட்டோமானா இந்த நாங்கூருக்குள்ள இருக்கிற இந்த திருநாங்கூர் திருப்பதிகள் ஆறு முடிகிறது. இனி ஒரு மூணு மைல் நாலு மைல் தூரத்துல சுத்தி இருக்கக்கூடியதான மத்த ஐந்து திருப்பதிகளுடைய அனுபவம் தொடர வேணும். பெருமாள் என்ன திருநாமம் பெருமாளுக்கு இங்கே? பேரருளாளன் திருநாமம். இந்த பேரருளாளன் சொல்லக்கூடிய திருநாமம் யாருடைய திருநாமம்? பிரசித்தவா பேரருளாளன் அப்படின்னா, நம்ம காஞ்சியில எழுந்துள்ள இருக்கக்கூடிய தேவ பெருமாளை வரதராஜனை பேரருளாளன் சொல்றோம். அவனுக்குதான் சம்பிரதாயத்திலே பேரருளாளன் அப்படின்றது பிரசித்தமான திருநாமம். இன்னும் கூட சில பெருமாளை எல்லாம் ஆழ்வார் பேரருளாளன் மங்களாசாசனம் பண்றார். அப்படி பண்ணியிருந்தாலும் கூட ஆழ்வார்கள் பேரருளாளன் அப்படின்னு மண்டி கிடந்தது, சுவாமி தேசிகன் பல இடங்கள்ல அருளாளன் அருளாள பெருமாள் அப்படின்னு எல்லாம் கொண்டாடினது, இதெல்லாம் தேவ பெருமாள் தான். இப்படி ஆழ்வார் இவரை பேரருளாளன் சொல்லப்படினாலே இவரை தேவ பெருமாளாகவும் அனுபவிப்பது சம்பிரதாயம். அது மட்டுமே இல்லாமல் பேரருளாளன் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் உண்டு. அருள் அப்படின்னா கருணை. என்ன கருணை? இங்க வந்து இவரிடத்துல சேவிக்கக்கூடிய பக்தா இருக்காளே, அவளுடைய பாவங்களை நீக்கிறது, அவ கேட்கக்கூடிய வரங்களை தரது, இந்த உலக பலன்களை தருவது. நன்னா படிப்பு வரணும், நன்னா வேலை கிடைக்கணும், நன்னா சாப்பிடணும், ஆரோக்கியம் நன்னா இருக்கணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை செல்வம் வேணும் அப்படின்னு இந்த உலக செல்வங்கள் என்னெல்லாம் உண்டோ அதையெல்லாம் பக்தா வந்து இங்க பிரார்த்திக்கிறா அப்படின்னா அதை கொடுத்தால் அவன் அருளாளன். இப்ப அதை விட பெருசா ஒண்ணு கொடுத்தா பேரருளாளன் ஆறாம் பெருமாள். என்ன கொடுக்கணும் அதோட பெருசா? இருக்கிற இன்பங்கள் எல்லாம் வசந்த இன்பமாக, வசந்த ஆனந்தமாக, நிலையான அழியாத பேரின்பமாக கருதப்படுவது மோட்சம். அந்த மோட்சத்தையே இவன் கொடுப்பானான் அப்படின்னாலே இவனுக்கு பேரருளாளன் அப்படின்னு பெயர். அது என்னமா இந்த பெருமாள் மோட்சத்தை கொடுப்பான், இவனுக்கு மட்டும் என்ன பேரருளாளன் அப்படின்னா, கிரமேண அந்த நாங்கூர் திருப்பதிகள் அனுபவிச்சுட்டு வரச்ச திருச்செம்பொன்சை கோயில்னு சொல்லக்கூடிய இந்த திவதேசத்தை அனுபவிச்சுட்டோ அதன் பிறகு திரு வைகுந்த விண்ணகரம் அனுபவித்திருக்க வேண்டியது. நடுவிலே ஒரு நாள் விட்டு போச்சு வைகுண்ட ஏகாதசி அனுபடினாலே வைகுண்ட பெருமாள் அனுபவம்னு அந்த பெருமாள் அனுபவித்தோம். இவன் யார் யார் என்னென்ன கேட்கிறாளோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவளுக்கு அருள் புரிந்து அருளாளனாக திகழ்பவன். அதுக்கு மேல எப்படி இவன் பேரருளாளனா திகழறான் அப்படின்னா, இவனுடைய அனுகிரகத்தினாலே அடுத்தபடியான வைகுந்த விண்ணகரத்திலே பெருமாள் வைகுந்தம் கொடுக்கிறான். இந்த எம்பெருமான் மோட்சத்தை கொடுத்துட்டான். இவ்வுலக பலன்களை தரக்கூடிய அருளாளன் அவ்வுலக நிலையான இன்பமான மோட்சத்தையும் கொடுக்கிறபடினாலே இவன் பேரருளாளன். இவன் மோட்சம் கொடுத்தான் என்பதற்கு என்ன சாட்சி அப்படின்னா, இவன் கொடுத்தபடியினாலேதான் வைகுந்த விண்ணகரமாகிற ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் வைகுண்டநாத்தனை அனுபவித்தோம் அப்படின்னு அனுபவிக்க வேண்டியது. இப்படி எல்லாம் அப்படியே ஒரு தொடர், ஒரு செயின் போல. ஒரு இடத்திலே திருமந்திர உபதேசம் வாங்கிக்கிறார் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். இன்னொரு இடத்திலே அந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தம் விளங்க வேணும், திருமந்திரத்திலே சொல்லப்பட்ட நிஷ்டை கை கூட வேணும்னு பிரார்த்திக்கிறார். இன்னொரு இடத்திலே அந்த திருமந்திரத்திலே சொல்லப்பட்ட பெருமாளை தியானம் பண்றார். ஒரு பெருமாள் ஆழ்வாருக்கு மோட்சத்த அனுகிரகம் பண்றான், அவன் பேரருளாளனாராம், அவனுடைய அனுகிரகத்தினாலே ஆழ்வார் வைகுந்தம் அடைகிறார். இப்படி எல்லாம் வந்து ஒரு திவதேசத்துக்கும் இன்னொரு திவதேசத்துக்கும் ஆழ்வார் பாசுரங்களை வைத்து ஒரு சங்கத்தி, ஒரு கனெக்டிவிட்டியோடு அனுபவித்தோமானா அது அனுபவமே தனி. அந்த மாதிரி இவன் மோட்சம் கொடுத்தபடியினாலே பேரருளாளன், இவன் கொடுத்தான் என்பதற்கு சாட்சி அடுத்தது வைகுந்த விண்ணகரம் பெருமானை சேவிப்பதுன்றது. பெருமாளுக்கு செம்பொன் அரங்கர், பேரருளாளன், ஹேமரங்கர் அப்படின்னு திருநாமங்கள். ஹேம அப்படின்னா பொன், தங்கம், சொர்ணம்னு சொல்ற மூல்யம். ஹேமரங்கர் அப்படின்னாலும் செம்பொன் அரங்கர் அப்படின்னாலும் ஒண்ணுதான். செம்பொன்சை கோயில் அப்படின்றது சம்ஸ்கிருதமா மாத்திரச்ச ஹேம குளுப்த க்ஷேத்திரம் அப்படின்னு ஸ்தலபுராணம் சம்ஸ்கிருதத்திலயும் இந்த ஊருக்கு பெயர் சொல்றது. ஹேம ஸ்வர்ணா பெருமாள் மூலவருக்கு பேரருளாளன் அப்படின்னு திருநாமம். கிழக்கு பார்த்து நின்ன திருக்கோலத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமாள். மூலவரும் உற்சவரும் சேர்ந்தாப்புல ஒரு படம் ஷேர் பண்றேன், அந்த படத்துல இருக்கிற பெருமாளை சேவிச்சுக்க வேண்டியது. இந்த எம்பெருமானை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுகிற போது, பேரணிந்து உலகத்தவர் தொழுது ஏத்தும் பேரருளாளன் எம்பிரானை வாரணி உளையால் மலர்மகளோடு மண்மகள் உடன் நிற்ப அப்படின்னு பாடுற. இந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி எம்பெருமானுடைய சேவை இருக்கிறது. இந்த படத்துல பார்த்தோம்னா செம்பொன் அரங்கர்னு சொல்லக்கூடிய பெருமாள், பேரருளாளன், வாரணி முளையால் அல்லிமாமலர், அல்லிமாமலர் மங்கை, அல்லிமாமலர் நாச்சியார் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய மலர்மகளோடு கூட பெருமாள் இங்கே சேவை சாதிக்கிறான். அழகிய திருமார்புகளை உடைய அல்லிமாமலர் மங்கைன்னு சொல்லக்கூடிய திருமகள் ஸ்ரீதேவி வலது பக்கத்திலே நிற்கிறாள். மண்மகள் பூமி தேவி இடது பக்கத்திலே நிற்கிறாள். இப்படி திருமகளும் மண்மகளும் கூடவே இருந்து புருஷகாரம் பண்ணி பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணும்படியான நல்ல ஒரு மோட்சம் வேணும்ன்றவா ஆசிரியக்கூடிய மூர்த்தியா பக்கத்துல தயாரோட கூட எழுந்தோடு இருக்கக்கூடிய பெருமாள். இப்படி அருளே வடிவான பிராட்டி எழுந்தருள் இருப்பதனாலே பெருமாள் அருளாளனாக இருக்கிறான். அந்த பிராட்டியானவள் பிரார்த்திக்கிறவாளுக்கு தேவையானதெல்லாம் கொடுங்கோன்னு புருஷகாரம் பண்ணி சரணாகதி பண்றவாளுக்கு மோட்சத்தையும் தரணும்னு பெருமாளிடத்திலே பரிந்துரைக்கிறபடியினாலே பிராட்டியினுடைய பேச்சை தப்பாமல் கேட்டு அப்படியே பண்றேன்னுட்டு பண்றபடியினாலே, அப்படி பண்ணி அவளுக்கு மோட்சம் தரபடியினாலே பேரருளாளன் இந்த பெருமாள் கொண்டாடப்படுறான். நின் அருளெனும் சீரோர் அறிவையானதென அப்படின்னு சுவாமி தேசிகன் கொண்டாடுற அருள்லயும் பெருமாளுடைய அருள், பெருமாளுடைய தயை இருக்க அதுவே ஒரு அறிவையா பெண்ணாச்சு, அதுதான் பிராட்டின்ற. பிராட்டின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீதேவி மகாலட்சுமி எல்லாம் சொல்லக்கூடிய தத்துவம், அந்த தெய்வம் யார் அப்படின்னா, பெருமாளே உன்னுடைய கருணையெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பெண்ணா மாதிரி அந்த பெண்ணு தான் இப்போ மகாலட்சுமி ஸ்ரீதேவின்னு இருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம், பிராட்டி வந்து கருணையே வடிவானவள், அருளே வடிவானவள், தயையே வடிவானவள். எப்படியான ராமனை கொண்டாடுறச்ச ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னுட்டு தர்மமே ஒரு உருவம் எடுத்து வந்தால், தர்மமே ஒரு வடிவம் கொண்டு ஒரு மனுஷனா ஒரு வியக்தியா வந்தா அதுதான் ராமன் சொல்றமோ, அந்த மாதிரி தயையே அருளே கருணையே கிருபையே ஒரு வடிவெடுத்து ஒரு பெண்ணா வந்தா அதுதான் பிராட்டி அப்படின்னு சுவாமி தேசிகன் கொண்டாடுறார். அப்படி கருணையே வடிவான பிராட்டி அவா ஸ்ரீதேவி என்றும் பூமி தேவி என்றும் ரெண்டு திருநாமங்களோட கூடவே இருந்து பெருமாளிடத்திலே நமக்காக புருஷகாரம் பண்ணுகிறபடியினாலே ஆச்சரியமா பெருமாள் இங்கே பேரருளானாக சேவை சாதிக்கிறான் பெருமாள். மேல் இரண்டு திருக்கரங்களாலே சங்கச்சக்கரங்களை ஏந்தி கொண்டு, கீழே வலது திருக்கரத்தாலே அபயஹஸ்தம், அஞ்சேல் என்று வைத்த அபயஹஸ்தமும் அப்படின்னு பராசர பெற்ற சாதிக்கிறார். அஞ்சேல் பயப்படாதே அப்படின்னு எங்களுக்கு நீ ஆறுதல் சொல்வது போல வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நான் இருக்கிறேன், உங்களை காப்பாற்றுகிறேன். அபயம் பயம் வேண்டாம் உங்களுக்கு, உங்களுடைய பயம் போய்விட்டது, நான் பார்த்துக்கிறேன் உங்களுடைய பயத்தை, உங்களுடைய நோயை, உங்களுடைய கஷ்டத்தை நான் தீர்க்கிறேன் என்று சொல்லி பெருமாள் நமக்கு அபயம் தரக்கூடிய அபயஹஸ்தம். இடது திருக்கையிலே ஒரு மிடுக்கோடு கூட பெருமாள் கதையை ஏந்தி கொண்டிருக்கிறார். அது துஷ்டர்களான நம்முடைய சத்ருக்களிடத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்காக, நம்மை ரட்சித்து நமக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக, நம்முடைய சத்ருக்களை நிரசனம் பண்ணுவதற்காக, அவளை சம்ஹரிப்பதற்காக ஒரு ஆயுதமாக கதையும் பெருமாள் ஏந்தி கொண்டிருக்கிறான். இப்படி விரோதி நிரசனம், சிஷ்ட பரிபாலனம் இரண்டையும் பண்ணி மோட்சத்தையும் தரக்கூடிய பெருமானா, பிராட்டிமார்களோட சேர்ந்து சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். தாயாருக்கு ஆச்சரியமா அல்லி மாமலர் நாச்சியார்னு திருநாமம். தாயார் உற்சவர் மேலிரண்டு திருக்கரங்களாலே அல்லி மாமலர், அதாவது மொட்டாக இருக்கக்கூடிய தாமரை புஷ்பம், மலராமல் மொட்டாக இருக்கக்கூடிய தாமரை புஷ்பம், அந்த புஷ்பத்தை கையிலே ஏந்தி கொண்டு அபயஹஸ்தமும் வரதஹஸ்தமும் ஒருங்கே காட்டிக்கொண்டு, என் திருவட்டிகளை பிடித்துக்கொள், நான் இருக்கிறேன், உனக்கு அபயம் தருகிறேன் என்று நமக்கெல்லாம் சொல்லும்படியாக கருணை தோய்ந்த முகத்துடன் சேவை சாதிக்கிறாள் தாயார். அவன் பேரருளாளனானபடியினாலே அவனுடைய தர்மபத்னியா இருக்கக்கூடிய பிராட்டியும் பேரருளாளி, அருளாளன் அருளாளி, பேரருளாளன் பேரருளாளி. அந்த பெரும் கருணையானது பிராட்டியினுடைய முகத்திலே நன்னா தெரிகிறது பாருங்க. அதையினாலே இந்த பேரருளாளனும் அல்லிமாமலர் மங்கை நாச்சியாரும் கூட நமக்கு இங்கே வேண்டுவதெல்லாம் கொடுத்து மோட்சமும் தரும்படியாக சித்தமாக இருக்கக்கூடிய சேவை. உற்சவருக்கு செம்பொன் அரங்கர், ஹேமரங்கர் அப்படின்னு திருநாமம். செம்பொன் அப்படின்னா தூய்மையான பொன், கலப்படமில்லாத பொன், சுத்த ஸ்வர்ணம் கூட, அதை கலக்கிறேன் இதை கலக்கிறேன்னு கலப்படம் எல்லாம் இல்லாத பவித்திரமான தங்கம். அந்த ஸ்வர்ணத்தினாலே பண்ணப்பட்ட எம்பெருமானான அப்படின்னாலே செம்பொன் அரங்கன், ஹேமரங்கன் இந்த எம்பெருமானுக்கு திருநாமம். இந்த கோவிலே கூட முதல் முதலிலே கட்டப்பட்ட போது தூய்மையான பசும் தங்கத்தினாலே பண்ணப்பட்டது, 100% பியூர் கோல்டுல பண்ணப்பட்ட கோவிலா இருந்தது. அதனாலதான் ஆழ்வார் இதை பாடுறச்ச, மங்களாசாசனம் பண்றச்ச, பொன்னாலே கட்டப்பட்ட கோயில், செம்பொன் செய் கோயில், செம்மையான பொன்னாலே செய்யப்பட்ட கோயில். அது என்ன செம்மையான பொண்ணு அப்படின்னா கலப்படமே இல்லாமல் பியூர் தங்கம். அந்த மாதிரியான தங்கம் எல்லாம் தேவலோகத்துலதான் கிடைக்கும், அபரஞ்சின்னு பெயர் அதற்கு. அபரஞ்சி அப்படின்னா சுத்த தங்கம், சொக்க தங்கம்னு சொல்றோம் இல்லையோ. லோகத்துல எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் அந்த மாதிரி ஒரு பியூரான தங்கம் கிடைக்காது, அவ்வளவு பவித்திரமான தங்கம் சொர்க்கலோகத்திலே கிடைக்கக்கூடியது, அது செம்பொன். அதை கொண்டு கட்டப்பட்ட கோயில் செம்பொன்னால் செய்யப்பட்ட கோயில், செம்பொன் செய் கோயில். செம்பொன்னால் பண்ணப்பட்ட அரங்கன் அல்லது செம்பொன் செய் கோயிலுக்கு தலைவனான அரங்கன் செம்பொன் அரங்கன். அது அப்படியே சம்ஸ்கிருதத்துல மாத்திரச்ச ஹேம குலுத்த க்ஷேத்திரம், பெருமாள் ஹேமரங்கன். தாயார் அல்லி மாமலர் நாச்சியார்னு திருநாமம். விமானம் கனக விமானம், கோவிலே ஸ்வர்ணத்துல பண்ணப்பட்டிருக்கிற போது விமானத்தை ஸ்வர்ணத்துல பண்ண மாட்டாளா? விமானமும் ஸ்வர்ண விமானமானபடியினாலே ஸ்வர்ண கனக அப்படின்னு பொண்ணுக்கு தங்கத்துக்கு பெயர் சொல்றபடியினாலே ஸ்வர்ண விமானமாக கனக விமானம். இங்கே இவன் பேரருளாளனாக தன்னுடைய நித்திய விபூதியான வைகுண்டத்தை கொடுக்கிற பெருமாளானபடியினாலே இந்த விமானத்திற்கு நித்திய விமானம்னு கூட பெயர் உண்டு. அப்படின்னா என்னன்னா, இந்த நித்திய எம்பெருமா நித்திய விமானத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய இந்த பெருமாள், இவனும் நித்தியன், எப்போதும் இருக்கக்கூடியவன், அழியாதவன், சத்தியன். இவனுடைய திருவடிகளை ஆசிரியத்த பிரபன்னர்களான நமக்கு கூட தன்னுடைய நித்திய விபூதியான வைகுண்டத்தை கொடுத்து அவர்களையும் எப்போதும் இருக்கும்படியாக சத்தியமானவர்களாக நித்தியர்களாக மாற்றக்கூடியவன். நித்தியர்கள் அப்படின்னா இங்க நித்திய சூரியர்கள் அர்த்தம் இல்ல, சத்தியமானவா, எப்போதும் நிலையா இருக்கக்கூடியவா. வேறு பல புண்ணிய லோகங்களுக்கெல்லாம் போனாலும் கூட அவளுடைய புண்ணிய பலனை அனுபவிக்கிற காலம் முடிஞ்சு போயிடுத்துன்னா திரும்ப வந்து பிறக்கணும். அப்படி இல்லாமல் சென்றால் திரும்பி வர முடியாததான, சம்சாரத்திற்கு திரும்பி வருவதற்கு வாய்ப்பே இல்லாததான நிலையான பேரின்பத்தை தரக்கூடிய சீவை குண்டத்திலே நம்மை எல்லாம் வைக்கக்கூடிய எம்பெருமான். அப்படி இந்த நித்திய விமானத்தின் கீழே நித்தியனா சத்தியனா இருந்து சேவை சாதிக்கிற இந்த எம்பெருமான் இவனிடத்திலே சரணாகதி பண்ணக்கூடிய வாளை நித்தியர்களுக்கு சமமாக வைகுண்டத்திலே நித்தியமா வைத்து காப்பாற்றப்படினாலே இந்த விமானத்திற்கு நித்திய விமானம் என்பது புராணத்திலே பிரசித்தமா பெயர். தீர்த்தத்திற்கு ஹேம தீர்த்தம், கனக தீர்த்தம் எல்லாம் பெயர். செம்பொன் செய் கோயில் ஹேம க்ஷேத்திரமானபடியினாலே தீர்த்தமும் ஹேம தீர்த்தம், ஸ்வர்ணமயமான தீர்த்தம். விமானம் நித்திய விமானம்னு சொன்னபடியினாலே இந்த தீர்த்தம் கூட நித்திய புஷ்கரணின்னு பெயர், ரெண்டு பெயர் உண்டு இதற்கு. நித்திய புஷ்கரணி, இதுல தீர்த்தமாடக்கூடியவர்களை அவளுடைய ஜென்மத்தை நீக்கி, அவளுடைய கர்ம பந்தத்தை நீக்கி, அவளுடைய பாவ புண்ணியங்களை எல்லாம் நீக்கி அவன் நித்தியமா நித்திய சூரிகளோடு கூட சேவைக்குண்டத்திலே வாழும்படியா அவளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய புஷ்கரணி. இந்த செம்பொன்சை கோயிலுக்கு வந்து நித்திய புஷ்கரணியிலே தீர்த்தமாடி நித்திய விமானத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நித்தியனான செம்பொன் அரங்கனையும் வல்லிமாமலர் நாச்சியாரையும் சேவித்தோமானால் நாமும் நித்திய விபூதியான சீவை குண்டத்திலே நித்தியசூரிகளோடு கூட நித்தியம் இருக்கலாம் அப்படின்றபடினாலே நித்திய விமானம் நித்திய புஷ்கரணி எல்லாம் ஆச்சரியமா ஸ்தலபுராணம் பேர் சொல்றது. பெருமாள் யாருக்கு பிரத்யட்சம் அப்படின்னா ஏகாதச ருத்ரால ஒரு ருத்ரனுக்கும் திருடநேத்திரர்னு சொல்லக்கூடிய ஒரு மகரிஷிக்கும் பெருமாள் பிரத்யட்சம். ஆகமம் ஸ்ரீபாஞ்சராத்திராகமம் மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியிலே 4-3 அந்த பதிகத்தாலே எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். ஸ்தலபுராணம்னு பார்த்தா பெருமாள் ஸ்ரீராமன் சக்கரவர்த்தி திருமகன் ராவண சம்ஹாரம் பண்ணிட்டான், ராவணன் ஒழிந்தான், யுத்தம் எல்லாம் முடிஞ்சு போயிடுத்து. அவளுடைய இடத்துக்கு புறப்பட்டு போயிட்டா. பெருமாளும் தன்னுடைய ஊரான அயோத்தியாவுக்கு புறப்பட்டு போயிட்டார். போனா விட்ட பெருமாளுக்கு மனசுலேயே ஒரு குறை, ஒரு வாட்டம், ஒரு வருத்தம். என்ன அப்படின்னா ராவணன் துஷ்டன், சம்ஹரிக்கப்பட வேண்டியவன் எல்லாம் வாஸ்தவம், அவனை சம்ஹாரம் பண்ணது எல்லாம் சரிதான், அவனை சம்ஹரிக்கிறதுக்காகவே தானே வந்தோம், அதனால அதெல்லாம் சரிதான். ஆனாலும் கூட அந்த ராவணன் ஒரு பெரிய அசுரனா, மகா பாபியா இருந்தாலும் கூட அவன் ஒரு பிராமணன். அவன் பிராமணன், அவனை நாம சம்ஹாரம் பண்ணிட்டோம், அதனாலே நமக்கு பிரம்மத்தி வந்துடுத்தோ அப்படின்னு, ஒரு பிராமணனை கொன்ன சாபம் நமக்கு வந்துடுத்தோ அப்படின்னு பெருமாள் திருவள்ளப்படுறான். ஆனா இதெல்லாம் பெருமாளுக்கு ஒட்டாது. இருந்தாலும் கூட லோகத்திலே இருப்பவர்கள் பெருமாள் அன்னைக்கு சத்திரியனா ராமனா அவதாரம் பண்ணின போது இந்த மாதிரி ராவணன் சொல்லக்கூடிய ஒரு பிராமணனை சம்ஹாரம் பண்ணினா அதனால தப்பு பண்ணா யார் யார வேணாலும் சம்ஹாரம் பண்ணலாம் போல் இருக்கு அப்படின்னுட்டு யாரானும் பின்னாடி வரவா நினைச்சுக்க போறாள்னுட்டு அவ நினைக்காம இருக்கணும்னு பெருமாள் தனக்கு ஒட்டாத தோஷத்தை ஒட்டுவது போல ஏறிட்டுக் கொள்கிறான்னு இதை புரிந்து கொள்ள வேணும். இந்த ராமாவதாரமே ராவண சம்ஹாரத்துக்காக தானே, அப்புறம் ராவணனை சம்ஹாரம் பண்ணிட்டு அப்புறம் என்ன பிரம்மத்தி தோஷம்னு அதுக்கு வந்து பெருமாள் வருத்தப்படுறது அப்படின்னா அதெல்லாம் மத்தவா பண்ணக்கூடாது, மத்தவா புரிந்து கொள்ள வேணும். பகவான் பண்ணக்கூடிய காரியம் வேற, நாம பண்ணா அது கொலைன்னு பேர். ராமன் பண்ணினானா அது வந்து அவதார காரியம், அது அதற்கு சம்ஹாரம்னு பெயர். இப்ப நாம யாரையான ஒருத்தரை பண்ணி விடுறோம் அப்படின்னா அதுக்கு சம்ஹாரம்னு பெயர் இல்ல, நமக்கு சம்ஹரிக்கக்கூடிய சக்தி தகுதி பவர் எல்லாம் கிடையாது. பெருமாள் சர்வலோகத்துக்கும் ஈஸ்வரனானபடியினாலே கஷ்டப்படக்கூடியவாளை காப்பாற்ற வேணும், தர்மத்தை ஸ்தாபனம் பண்ண வேணும் அப்படின்னா அவன் அதுக்கு தேவையான காரியமான வதைன்னு சொல்லக்கூடிய சம்ஹாரத்தை பண்ணினானாதான் தர்மமானது நிலைத்து நிற்கும், நல்லவா காப்பாற்றப்படுவா, லோகம் சுபிக்ஷமா இருக்கும். அந்த தகுதி பகவானுக்கு தான் உண்டு. அதனால அவன் பண்ணான்னுட்டு மத்தவ ஆரம்பிக்க கூடாது. யாரா இருந்தாலும் தர்மம் என்பது பொது அப்படின்னு உணர்த்த வேணும் என்பதற்காக பெருமாள் தனக்கு பிரம்மஜி தோஷம் வந்துட்டதா உணர்றான் பெருமாள். நமக்கு அதை அபிநயித்து நடித்து காட்டுகிறான் பெருமாள். அப்படி வந்துடுத்தோன்னு வருத்தப்படுறான் பெருமாள். இந்த பிரம்மாத்தி தோஷத்தை போக்கிக் கொள்ள வேணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ணி பெருமாள் தீர்த்த யாத்திரையை சங்கல்பிச்சுண்டு அயோத்தியிலேருந்து புறப்படுறான். புறப்பு எங்கெல்லாம் புண்ணிய தீர்த்தங்கள் உண்டோ அந்த புண்ணிய தீர்த்தங்கள்ல எல்லாம் போய் ராவணன்னு சொல்லக்கூடிய பிராமணனை சம்ஹாரம் பண்ணினபடியினாலே அந்த பிரம்மாத்தி தோஷமானது எனக்கு போக வேண்டும் அப்படின்னுட்டு சங்கல்பம் பண்ணிட்டு புண்ணிய கஷேத்திரங்கள் தோறும் போய் புண்ணிய நீர் ஆடிக்கொண்டு தீர்த்தம் ஆடிண்டு வரான் பெருமாள். அப்படி வந்தபோது ஸ்ரீரங்கத்துக்கு போய் காவேரியிலே தீர்த்தம் ஆடி உபய காவேரி மத்தியனான ஸ்ரீரங்கநாதனையும் கூட சேவிக்கிறான். அப்பவும் பெருமாளுக்கு அந்த குறை மனசை விட்டு போகவே இல்லை. ஏன்னா பெருமாள் எந்த கஷேத்திரத்திலே எந்த இடத்திலே எப்படி யாருடைய கஷ்டத்தை போக்க வேணும் என்று சங்கல்பித்திருக்கிறான் அப்படின்றது அவனுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. பெருமாளுக்கு இந்த செம்பொன்சை கோயில்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே இந்த நாங்கூரிலே அவனுடைய சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீராமனுடைய மனக்குறையை போக்க வேண்டும் அப்படின்னு பெருமாளுக்கு திருவுள்ளம் போல. அதனாலே எத்தனை புண்ணிய தீர்த்தங்களுக்கு போனாலும் இவருடைய மனக்குறையானது நீங்கவே இல்லை, மனசு அப்படி பாரமாவே தான் இருந்துட்டு இருக்கு, மனசு அப்படியே சஞ்சலமா தான் இருந்துட்டு இருக்கு. தன்னுடைய குலதெய்வமான பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதனை போய் சேவித்த போதும் கூட அந்த குறை தீரவில்லை. அப்போ மேலும் யாத்திரையை தொடரலாம் பெருமாள் எங்க நமக்கு சாப விமோச்சனம்னு திருவள்ளம் வைத்திருக்கிறார்னு தெரியல, மேலும் யாத்திரையை தொடரலான்னுட்டு இன்னும் பல கஷேத்திரங்களுக்கு போயிண்டு கடைசியில இந்த திருநாங்கூர்னு சொல்லக்கூடிய பலாசவன கஷேத்திரத்துக்கு வந்து சேர்றார் சக்கரவர்த்தி திருமகன். அப்படி சேர்ந்த போது இங்கே திருடநேத்திரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முனிவர் ஒரு ஆசிரமம் அமைத்துக் கொண்டு அந்த ஆசிரமத்திலே இருந்து கொண்டு தவம் பண்ணிட்டு வந்தார். திருடநேத்திரர் அப்படின்னு பெயர் அவருக்கு. அவர் யாருன்னா கௌசிக மகரிஷியினுடைய குமாரர். இந்த கஷேத்திரத்துக்கு வந்து இங்க இருக்கிற எம்பெருமான்களை எல்லாம் சேவிக்கணும், சேவிச்சு அவளிடத்துல இங்க இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடி இந்த மனக்குறை நீங்க வேணும், பிரம்மத்தி போக வேணும்னு பிரார்த்திக்கிறதுக்காக பெருமாள் வரும். வந்தபோது ஒரு ரிஷி இருக்காருன்னுட்டு இவருடைய ஆசிரமத்துக்கு போய் அவரை நமஸ்காரம் பண்ணி பெருமாள் வந்திருக்கவே அவருக்கு பண்ண வேண்டிய உபச்சாரங்களை எல்லாம் பண்ணி என்ன காரியமா இங்க வந்துங்கோ அப்படின்னு கேட்கிற போது, சுவாமி இந்த மாதிரி ராவணனை கொண்ட பிரம்மத்தி தோஷம் ஒட்டிண்டுத்தோ அப்படின்னு எனக்கு மனசுல படுறது, மனசெல்லாம் ஒரே குறையா இருக்கு, அந்த குறை எங்க போய் எத்தனை புண்ணிய தீர்த்தம் ஆடினாலும் நீங்களே அதை நன்னா நீங்கும்படியா நீங்க ஒரு பிராயசித்தம் ஒரு உபாயம் சொல்லணும், அதை பண்ணினா என்னுடைய பிரம்மத்தி தோஷமானது நிவர்த்தமாக பெற்று எனக்கு அந்த மனக்குறையும் அகல வேணும் அப்படின்றதா பிரார்த்திக்கிறார். அப்போ அந்த ரிஷியானவர் சொல்றார், கோப்பிரசவம்னு ஒரு காரியம் உண்டு, சுத்த ஸ்வர்ணத்தினாலே ஒரு பசுவை பண்ண வேண்டும், சுத்த ஸ்வர்ணம் 100% பியூர் கோல்டால ஒரு பசு ஒரு பசுமாட்டை பண்ணணும், அந்த பசுமாட்டுக்குள்ள ஒரு மனுஷா இறங்கி உட்கார்ந்து இருக்கிறா போல ஒரு வழி பண்ணணும், அதாவது ஒரு பள்ளம் போல பண்ணி அதுக்குள்ள மனுஷன் அப்படியே ஏறி இறங்கி உட்கார்ந்துக்கணும், அவ்வளவு பெரிய பசு பண்ணணும். பிறகு அந்த பசுவை மூடிடணும். இப்ப பார்த்தா வெறும் பசு மட்டும்தான் தெரியணும், மனுஷா தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள பசுவை பண்ணணும், பண்ணி அதுல 3 நாட்கள் உள்ளே இருந்து கொண்டு அந்த எம்பெருமானுடைய மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். அந்த 3 நாளும் தீர்த்தம் கூட சாப்பிடாம நிர்ஜல உபவாசம் இருக்க வேண்டும், அன்னாகாரம் இருக்கக்கூடாது, தூக்கம் இருக்கக்கூடாது, மனசெல்லாம் எம்பெருமானுடைய திருவடிகளிலேயே லயித்திருக்க வேண்டும். நாவோ அந்த எம்பெருமானுடைய மந்திரத்தை ஜபித்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருந்து 3 நாள் கழித்து 4வது நாள் அந்த கோவினுடைய வயிற்றிலிருந்து வெளியே வர வேண்டும். அதுக்கு கோ பிரசவம்னு பெயர். இந்த கோன்னு சொல்லக்கூடிய பசு பரம பவித்திரமானது, எல்லோருடைய பாபங்களையும் நீக்கக்கூடியது. அதனாலதான் பசுவினுடைய சரீரத்திலிருந்து பெறப்படக்கூடிய பால் என்ன, அதுல இருந்து தயாரிக்கக்கூடிய தயிர் என்ன, வெண்ணெய் என்ன, நெய் என்ன, இதையெல்லாம் பரம பவித்திரமான வஸ்துக்களா சொல்றோம். இதுல சாப்பிடக்கூடாத வஸ்துக்கள் அப்படின்னு ஏதான ஒண்ணு உண்டோ? பசுவினிடத்திலேருந்து பெறப்பெறக்கூடிய வஸ்துக்கள்ல இது நிஷித்தம், இது நாம சாப்பிடறதுக்கு இல்ல, இது சாத்விகமான ஆகாரம் இல்ல அப்படின்னு ஆகார நியமத்திலே சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டது ஏதானும் உண்டு? பரம சாத்விகமான ஆகாரம் அப்படின்னா முதல்ல ஞாபகத்துக்கு வரக்கூடியது பசு, பசுவினிடத்திலேருந்து வரக்கூடிய பால், தயிர், நெய் முதலானவைகள் தான். அதுவும் அல்லாமல் பரம புஷ்டியும் கூட, போஷாக்கும் கூட. நல்ல சாத்விகனா ஒருத்தன் வளரணும், நல்லா ஆரோக்கியத்தோட கூட வளரணும் அப்படின்னா பசுவினிடத்திலிருந்து வரக்கூடிய உணவுகள் தான் அதுக்கு பிரதானமான உணவு. வெறும் ஆரோக்கியம் மட்டும் போறோம் அப்படின்னா எதை வேணாலும் சாப்பிடலாம், ஆரோக்கியமா இருப்பான். ஆனா அவனிடத்துல அந்த சாத்விகத்தை, ஒரு பணிவு, ஒரு சாஃப்ட்னஸ், அதெல்லாம் இருக்குமான்னா எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா சாப்பிடக்கூடிய ஆகாரத்தினுடைய குணம் என்ன இருக்கோ அதுதான் எனக்கு வரும். ஆகார சுத்தோ சத்வ சுத்திகி, சுத்தமான ஆகாரம் சாப்பிடணும். சாப்பிடக்கூடிய ஆகாரத்திலே சுத்தம் இருந்தாதான் சத்துவத்திலே சித்தத்திலே தூய்மை இருக்கும். சாத்விக ஆகாரம் சாப்பிட்டாதான் சாத்விக குணம் வரும், சாத்விகாலா இருக்க முடியும். அப்படி சாத்விகாலா இருக்கிறவாளுக்கு தான் சுத்த சாத்விக லோகமான வைகுண்டம் கிடைக்கும் எல்லாம் சாஸ்திரங்கள் சொல்றது. இந்த பசுவனிடத்திலேருந்து பெறப்படக்கூடிய வஸ்துக்கள் எப்படி சாத்விகமாக இருக்கின்றன அப்படின்னா, பசு எப்பேற்பட்ட ஒரு பிராணி, தன்னுடைய ரத்தத்தையே பாலாக மாற்றி நமக்கெல்லாம் தரக்கூடியது. அப்படின்னா இந்த பசுவும் உத்தமமான ஒரு ஜீவன். நாம பண்ணுவோமா அந்த மாதிரி? அந்த சக்தி நமக்கு உண்டோ? தன் ரத்தத்தையே பாலா மாத்தி நமக்கெல்லாம் கொடுக்கறது அப்படின்ற பட்சத்துல எத்தனை ஒரு கருணை இருக்க வேண்டும், அதற்கு எத்தனை சாத்விகமான ஒரு ஜீவனா இருக்க வேண்டும் அது? அதனிடத்துல இருந்து வரக்கூடிய ஆகாரமானது அதை போலவே சாத்விக குணத்தோட இருப்பதனாலே அதை சாப்பிட்டோமானா நாமளும் அந்த சத்துவகுணம் வந்து சாத்விகாலா இருப்போம் அப்படின்றதுக்காக அதை சாப்பிடணும்னு பெரியவா வச்சிருக்கா. அந்த பசுகளிடத்திலேருந்து எது வந்தாலும் சாத்விகமானதா, கலங்கம் இல்லாததா, பாபம் இல்லாததா, தூய்மையானதா வெளியில வருது. அந்த மாதிரி ஸ்ரீராமா, நீ ஸ்வர்ணத்திலே ஒரு பசுவை பண்ணி மந்திரங்களாலே அந்த பசுவை பிரதிஷ்ட பண்ணி அதுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு ஒரு மூணு நாள் அன்ன ஆகாரம் இல்லாமல் நித்திரை இல்லாமல் பெருமாளுடைய மந்திரத்தை ஜபித்துக் கொண்டு தபஸ் பண்ணும். பண்ணிட்டும் நாலாம் நாள் அன்னைக்கு அந்த பசுவினுடைய வயிற்றுலேருந்து கோ பிரசவம்னு பெயர். அதற்கு பசுவனிடத்திலே இருந்து பிரசவமாகி நீ வெளியில வரேன்னு அர்த்தம். அப்படி வரச்ச எப்படியானா பசுவனிடத்திலேருந்து வரக்கூடிய பால், தயிர், நெய் முதலானவைகள், இன்னொரு பசுவான கன்று, கோமூத்திரம், சாணம், இதெல்லாம் பரம சாத்விகமான வஸ்துவா வரதோ அந்த மாதிரி நீயும் பாவம் எல்லாம் நீங்க பெற்று கலப்படம் இல்லாமல் ரொம்ப தூய்மையானவனா சாத்விகனா வெளியில வருவேன். அப்படின்னா உன்னுடைய பிரம்மத்தி தோஷம் போயிடுத்து, அதனால உனக்கு ஏற்பட்ட மனக்குறை, துன்பம், துயரம் எல்லாம் அகன்று போயிடுறது. நீ வரச்ச ரொம்ப சுத்தமா பாப்பங்கள்லாம் இல்லாம ஃப்ரீயா வர அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பெருமாளுக்கு இது நல்ல ஆலோசனையா படுறது. சரி சுவாமி, அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன்னுட்டு சுத்தமான தங்கத்தினாலே இவர் ஏறி உள்ள உட்கார்ந்துக்க கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஸ்வர்ண பசுவை பண்றார். கலப்படம் இல்லாம சொக்க தங்கத்திலே செம் பொன்னாலே பண்ணுகிறார் ஒரு பசுவை. இந்த கோபிரசவ காரியத்தை எப்படி பண்ணி வைக்கணுமோ அந்த மந்திரம் அந்த பிரக்கிரியைகளோடு கூட இந்த துருடநேசரர்னு சொல்லக்கூடிய முனிவரே வாத்தியாரா இருந்து பண்ணி வைக்கிறார். அப்படி பெருமாள் மூணு நாள் இருந்து தான் பண்ண தப்புக்கு பிராயசித்தமா பண்ண வேண்டிய ஜபாதிகளை எல்லாம் பண்ணிட்டு நாலாவது நாள் மந்திரங்கள் முழங்க பெருமாள் அந்த கோவிலிடத்திலேருந்து பிரசவித்து வெளியில வரார். வந்தாவிட்டு அந்த பெருமாளிடத்திலே சொல்றார், இந்த பசுவை எடுத்து நல்ல வேதம் போதிய ஒரு அந்தனனுக்கு தானமா கொடு அப்படின்னு சொல்றார். இதுதான் நாங்கை 4000 அப்படின்னு 4000 அந்தனர்கள் வாழக்கூடிய ஊராச்சு. எல்லோரும் 4 வேதங்களையும் 6 அங்கங்களையும் போதி பஞ்சமகா யஜ்ஞங்களை கடைபிடிக்கக்கூடிய அக்னிஹோத்திரிகளாக நிறைய யாகம் இஷ்டி எல்லாம் பண்ணக்கூடியவாளா, எப்போதும் வேத சம்பந்தத்தோட வேத ஒளியும் விழா ஒளியும் முழங்கக்கூடிய நாங்கூர்னா இது. அதனாலே இங்க வேதியர்களுக்கு பஞ்சமே இல்லை, அத்தியனம் பண்ணவாளுக்கு பஞ்சமே இல்லை, பிரம்ம வித்துக்களுக்கு பஞ்சமே இல்லை. அதிலே ஒரு பிரம்ம வித்தை ஒரு அத்தியனம் பண்ணின பிராமணனை கூப்பிட்டு திருடநேத்திரர் இந்த சுவாமிக்கு கொடு அப்படின்னு சொன்ன போது ஸ்ரீராமன் சங்கல்பம் பண்ணிண்டு தான் 3 நாள் கர்ப்பவாசம் இருந்து பிரசவித்த அந்த பசுவை, அந்த ஸ்வர்ணத்தினாலான செம்பொன் பசுவை தன்னுடைய பிரம்மத்தை நீங்க வேணும், தன்னுடைய மனக்குறை நீங்க வேணும் என்று சங்கல்பித்துக் கொண்டு அந்த பிராமணருக்கு தானம் கொடுக்கிறான். அப்படி தானம் கொடுத்தாவிட்டு ராமனுடைய மனக்குறை நீங்கி ராமனுக்கு மனசெல்லாம் லேசாயிடுறது. அப்ப ராமனுடைய தோஷம் போயிடுத்து, பிரம்மத்தி தோஷம் போயிடுத்து, மனக்குறை அகன்று விட்டதுன்னு அர்த்தமா இருக்கு. இப்படி தானமா வாங்கின்ற பிராமணன் தானமா வாங்கின்ற வஸ்துவை என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம் உண்டு. நாம தானம் பண்ணக்கூடிய பொருளை அவன் இன்னொருத்தருக்கு தானம் பண்ணக்கூடாது, பணத்துக்கோ பொருளுக்கோ விற்கவும் கூடாது. யாருக்கு என்ன தானம் கொடுக்கறமோ அதை அவ தனக்குன்னு பயன்படுத்திக்கணும், அதை வித்து பணம் பண்ணக்கூடாது, இல்ல அதை கொடுத்து வேற பொருள் வாங்கக்கூடாது, இல்ல இவா அதை வந்து ஒருத்தருக்கு தானம் பண்ணக்கூடாது. இப்ப நமக்கு சார்த்தத்துல ஒரு வேஷ்டி வச்சு கொடுக்கறான்னா அந்த வேஷ்டி அப்படியே நாம ஸ்டாக் பண்ணி வச்சிருந்து நம்மாத்த சார்த்தத்துக்கு வரவாளுக்கு அதை கொடுக்கூடாது, கொடுத்தா சார்த்தத்துக்கு பிரயோஜனமே இல்லை, நாம பண்ண மாதிரியே கணக்காகாது. வஸ்திரம் இல்லாமல் சார்த்தம் பண்ண கணக்காகும். யாரான தானமா கொடுக்கறான்னா நாம பயன்படுத்திக்கணும் அது, அப்பதான் அவளுக்கும் அது சார்த்தகம் நமக்கும் சார்த்தகம். அதை கொண்டு நாம இன்னொரு காரியம் பண்றச்ச பண்ணக்கூடிய காரியம் பண்ணதாவே ஆகாது. இது தானம் வாங்கின்றவன் வாங்கின்ற வஸ்துவை என்ன பண்ணக்கூடாதுன்றது. என்ன பண்ணலாம் அப்படின்னா அவன் சொந்த உபயோகத்துக்கு வைத்துக் கொள்ளலாம், அல்லது பகவத் கைங்கரியத்துக்கு செலவு பண்ணலாம். ஒன்னும் தான் வச்சுக்கலாம், இல்ல பெருமாளுக்கு செலவு பண்றது, கோவில் காரியம், பெருமாள் உற்சவம் அந்த மாதிரி செலவு பண்றது, அது பண்ணலாம். அதனால இந்த பிராமணர் ரொம்ப ஆசை இல்லாதவரான அப்படின்னாலே இவ்வளவு பெரிய ஸ்வர்ண பசுவை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன், அதனால இது சொக்க தங்கமா செம் பொண்ணா இருக்கிறபடினாலே இந்த பொண்ணை உருக்கி இதனாலே பெருமாளுக்கு கோவில் கட்டலாம் அப்படின்னுட்டு இந்த கோவிலை கட்டினார். அதாவது கருங்கலாலே கட்டப்பட்ட இந்த கோவிலுக்கு செம்பொன்னாலே தகடு வைந்திருப்பாரோ என்னமோ. இப்படி இவர் கொடுத்த இந்த செம்பொன் பசு ஸ்வர்ண பசுவை கொண்டு இந்த கோவில் கட்டப்பட்டது. அதனாலே செம்பொன் செய் கோயில் அப்படின்னு ஆழ்வார் தூய தமிழ்ல பட்டம் கொடுக்கிறார் இந்த ஊருக்கு. இப்படி செம்பொன்னால் செய்யப்பட்ட கோவிலுக்கு நடுவிலே செம்பொன்னாலே செய்யப்பட்ட அரங்கர் எம்பெருமான், செம்பொன் அரங்கன் அப்படின்னு இந்த எம்பெருமானுக்கு திருநாமம். இப்படி பார்க்கறதுக்கு அப்படியே வந்து ஹேமமயமா ஸ்வர்ணமயமா திகழக்கூடிய அப்படின்னாலே ஹேமகுலுப்த கஷேத்திரம் அப்படின்னு இந்த கஷேத்திரத்துக்கு சம்ஸ்கிருதத்திலும் பெயர் சொல்லப்படுறது. இப்படிதான் இந்த எம்பெருமான் இங்க வந்தான். கடைசியில இங்க வந்து ராமனுடைய மனக்குறையை தீர்த்தது யாருன்னா அவனுடைய ஆத்து பெருமாளா அவனுடைய குலதெய்வமா இருந்த அதே ரங்கநாதன் தான். ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய பெருமாள், உறையூரிலே போய் அழகேமணவாளனா காட்சி கொடுத்த அந்த பெருமாள் தான் இங்க வந்து ஹேமரங்கனா செம்பொன் அரங்கனா சக்கரவர்த்தி திருமகனுடைய மனக்குறையையும் தீர்த்தான். அதுவும் இல்லாமல் இன்னொரு தலபுராணமும் உண்டு. காசியப்பன் அப்படின்னு ஒரு பிராமணன், அந்த பிராமணனுடைய சொந்த ஊர் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்திலே காசியப்பன் சொல்லக்கூடிய அந்த பிராமணன் ரொம்ப வறுமையில் இருந்தான். ஆகாரத்து கூட வசதி இல்லை, ரொம்ப வறுமை. அப்படி இருக்கக்கூடியவனுக்கு என்ன பண்ணினா தான் வறுமையிலிருந்து மீளலாம், ஓரளவுக்கு சுகமா இருக்கலாம் அப்படின்னு பெரியவாரிடத்துல ஆலோசனை கேட்கிற போது, வழக்கம் போல புண்ணிய தீர்த்தங்கள்ல போய் தீர்த்தமாடிந்து புண்ணிய கஷேத்திரங்கள்லாம் சேவிச்சுண்டு வா அப்படின்னு சொல்றா. இவன் காஞ்சிபுரத்துல இருந்து ஆரம்பித்து எல்லா ஊருக்கும் போய் தீர்த்தமாடிந்து சேவிச்சுண்டு வரச்ச, அந்தந்த ஊர் ஸ்தல புராணத்தை கேட்டு அனுபவிச்சு சேவிச்சுண்டு வரச்ச, இங்க பெருமாள் ராமனுடைய சாபத்தை தீர்த்த பெருமாள், ராமனுடைய மனக்குறையை போக்கிய பெருமாள், அதுவும் இல்லாமல் ஸ்வர்ணத்திலே செய்யப்பட்ட கோவில் ஸ்வர்ண பெருமாள் அப்படின்னு சொன்னபடினாலே இங்க வந்தா வளம் மிக்க பொன்னாலான இந்த எம்பெருமான் கோயிலை சேவித்தோமானா நமக்கு வறுமை தீரும் அப்படின்னுட்டு இங்க வரான். ஒரு யோகியானவர் ஒரு ரிஷியானவர் இதை சொல்லி அனுப்புறாரு அவனுக்கு, இங்க போ அந்த செம்பொன் செய் கோயில்ல போய் ராமனுடைய மனத்துயரை நீக்கிய பெருமாளிடத்திலே போய் அவன் சன்னதியில உட்கார்ந்துண்டு திரு அஷ்டாட்சரம்னு சொல்லக்கூடிய நாராயண அஷ்டாட்சரி மந்திரத்தை 32,000 தடவை 3 நாள் ஜபம் பண்ணு. பெருமாள் உனக்கு சேவை சாதித்து உன்னுடைய வறுமையை நீக்குவார் அப்படின்னு சொல்றார். இவர் இந்த செம்பொன் செய் கோயிலுக்கு வந்து இந்த நித்திய புஷ்கரணியிலே தீர்த்தமாடி 3 நாள் 32,000 முறை திருவஷ்டாட்சர மந்திரத்தை ஜபம் பண்றார். பண்ண உடனே பெருமாள் பிரத்யட்சமாகி இவருக்கு தேவையான செல்வங்களை எல்லாம் கொடுத்து இவருடைய வறுமையை தீர்த்தார்னு சலபுராணம் சொல்றது. என்ன கொடுத்தார் அப்படின்னா செம்பொன் செய் கோயில் ஆனபடினாலே செம்பொன் அரங்கரானபடினாலே செம்பொன்னு சொல்லக்கூடிய பசும் தங்கத்தை கொடுத்தார். இவருக்கு நிறைய பொண்ண பெருமாள் சுவர்ணத்தை தானமா கொடுத்து, ஓ பிராமணனே இதை வச்சுண்டு கஷ்டம் இல்லாம காலத்துக்கு சுகமா ஜீவிச்சுண்டுவான்னு பெருமாள் கொடுக்கிறார். அப்படி கொடுத்தபடினாலே இது செம்பொன் செய் கோயில் என்று நிரூபிக்கப்பெற்றது அப்படின்னு சலபுராணம் சொல்றது. இந்த பிராமணனுக்கு பிரத்யட்சமா இந்த கலியுகத்திலும் கூட பெருமாள் செம்பொன்னை கொடுக்கறான் அப்படின்னா நிஜமாவே இது செம்பொன் செய் கோயில் தான், இவன் செம்பொன் அரங்கர் தான் அப்படின்னு ஊர்ஜிதமாறுது. இவனும் ஸ்ரீரங்கநாதனான பெரிய பெருமாளை போலவே ராமனாலே ஆராதிக்கப்பட்ட பெருமாள், பெருமாளாலே ஆராதிக்கப்பட்டவன் பெரிய பெருமாள். நாம் எல்லாம் யார் ஆராதிக்கிறோம் சேவிக்கிறோமோ அவன் பெருமாள். பெருமாளான ஸ்ரீராமனே ஆராதித்தவன், ஸ்ரீராமனே சேவித்தவன் பெரிய பெருமாள். அப்படி பெரிய பெருமாள் அப்படின்றதுதான் பேரருளாளன் ஆழ்வார் குறிப்பிடுறார். பெருமாள் அருளாளன், பெரிய பெருமாள் பேரருளாளன். அதனாலே பேரருளாளன் எம்பிராணி அப்படின்னு மங்களாசாசனம் பண்றார். இவன் யாரு, அழகிய மணவாளன் உறையூர்லேருந்து வந்திருக்கான், அதனால ரங்கநாதன். பேரருளாளன் எம்பிரானின்னு மங்களாசாசனம் பண்ணினபடினாலே காஞ்சி தேவ பெருமாளுடைய அம்சமாகவும் இவனை சேவிக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த 10 பாசுரங்கள்ல ஒரு இடத்துல ஆழ்வார் சாதிக்கிறார், மின் திகழ் குடுமி வேங்கடமலை மேல் மேவிய அப்படின்ற. வேங்கடமலை மேல் மேவிய, வேங்கடமலை மீது மேவியவன் யாரு, திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசன். அதனாலே ஸ்ரீனிவாசனான திருவேங்கடமுடையானாகவும் இவனை அனுபவிப்பதுன்னு கோயில் திருமலை பெருமாள் கோயில் சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் திருப்பதி காஞ்சிபுரம் இந்த 3 திவதேசத்தை எம்பெருமான்களுடைய ஸ்வரூபமா இந்த எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். அதனாலே இவனை சேவித்தா காஞ்சிபுரம் ஸ்ரீரங்கம் திருமலை 3 பெருமாளையும் சேவித்த பலன் கிடைக்கிறது அப்படின்னு பெரியவாள் சொல்றான். இப்படி பெருமாளாலே வழிபடப்பட்ட பேரருளாளனாக, மோட்சத்தை தரக்கூடிய பேரருளாளனாக, அடியவருடைய வறுமையை ஒழித்து நிறைய செம்பொன்னை தானம் பண்ணின செம்பொன் அரங்கனாக எம்பெருமான் இங்கே ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார். ஏகாதச ருத்ராளுடைய கோபத்தை போக்கி அவளுக்கு சாப விமோசனம் கொடுத்து நல்ல நிலையிலே வைத்த பெருமான். இவன் அவதாரம் பண்ணினது ஐப்பசி மாசம் சுவாத்தி நட்சத்திர தன்னைக்கு. ஆகையினாலே ஐப்பசி சுவாத்தி அன்னைக்கு தீர்த்தவாரி வரும்படியா 10 நாள் பிரம்மோற்சவம் இந்த பெருமாளுக்கு. ஆழ்வார் அனுபவம் திருச்செம்பொன்சை கோயில்னு சொல்லக்கூடிய இந்த திவ்யதேசம் பெரிய திருமொழியிலே 4ஆம் 10 3ஆம் திருமொழியாலே ஒரு பதிகத்தினாலே 10 பாசுரங்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்டது. பெருமாள் கூடவே பிராட்டிமார் இருந்தா ஜீவர்களுக்கு புருஷகாரம் பண்ணி அவளுக்கு வேண்டிய பலன்களை எல்லாம் வாங்கி கொடுத்து மோட்சத்தை வாங்கி கொடுப்பா. ஆகையினாலே இங்க இருப்பது அடியவர்களுக்கு அனுகிரகம் பண்ணி அவளை நல்லகதிக்கு அனுப்புறதுக்காகத்தான் அப்படின்றதுனால பெருமாள் மலர்மகள்னு சொல்லக்கூடிய பிராட்டியோடும் மண்மகள்னு சொல்லக்கூடிய பூமி தேவியோடும் கூட சேர்ந்து உபயநாச்சிமாரோட சேவை சாதிக்கிறான். இந்த எம்பெருமான் ஆழ்வார் கொண்டாடுறச்ச பிறப்போடு மூப்பொன்று இல்லவன் தன்னை, ஜென்மா கிடையாது இவனுக்கு, இவன் வரா அப்படின்னா அவதாரம் தான் அது. அவதாரம் அப்படின்னா மேல இருக்கக்கூடிய வஸ்து கீழே இறங்கி வருது. உத்தமமா மேல பவித்திரமா பெரிய இடத்துல இருக்கக்கூடிய இவன் எதுக்கு கீழே இறங்கி வரணும் அப்படின்னா நம்மளை வந்து மேல ஏற்றுவதற்காக. கண்ணன் அர்ஜுனன் இடத்துல கேட்கிறான், அர்ஜுனா நானும் பிறந்து நீயும் பிறக்கவா அப்படின்னா என்ன அர்த்தம், நான் பிறப்பதே நீங்கள்லாம் பிறக்காம இருக்கணும்ன்றதுக்காக தான், நான் ஜென்மா எடுப்பதே நீங்கள்லாம் திரும்ப ஜென்மம் மரணம்னு சொல்லக்கூடிய சூழல்ல சிக்கி தவிக்க கூடாது என்பதற்காகத்தான். அப்படி இருந்தும் என்னிடத்திலே சரணாகதி பண்ணி நீங்கள் பிறவாமல் இருப்பதாகிற மோட்சத்திற்கு வராமல் திரும்பவும் திரும்பவும் பிறந்துருந்தா இது என்ன விளையாட்டான்னு, நானும் பிறந்துண்டு நீங்களும் பிறந்துண்டு அப்புறம் நான் எதுக்கு பிறக்கிறது, நான் பிறக்கிறதே வீணாச்சே அவதாரமே வேண்டாமே அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறோம். அதனால பெருமாள் அவதாரம் பண்ணுவது மேல இருந்து கீழே இறங்கி வர்றது, நம்ம கீழே இருந்து மேல உஜ்ஜீவனம் பண்ணி உத்தாரணம் பண்றதுக்காக. அதனாலே பிறப்போடு மூப்பு ஒன்று இல்லவன் தன்னை, பிறந்தான் வளர்ந்தான் வயசாயிடுத்து ஆரோக்கியம் போயிடுத்து குன்றி போயிடுத்து திடீர்னு போயிட்டான் அப்படின்னு எல்லாம் சொல்லும்படியா சரீர தோஷங்கள் எல்லாம் இல்லாதவன், நித்தியன் என்றும் இருக்கக்கூடியவன், எப்போதும் பேதமே இல்லாமல் ஒரே மாதிரியான பிரகாசமான நிலையான சொரூபத்தை உடையவன், காலத்திரயத்திலும் உள்ளவன், நேற்றும் இருந்தான் இன்றும் இருக்கிறான் என்றும் இருப்பான், விசும்பு எரி நீர் திங்கள் சுடர் மற்ற எல்லா பிராணிகளுக்கும் அந்தரியாமி, இந்த லோகத்திலே என்னென்ன வஸ்துக்கள்லாம் உண்டோ எல்லாவற்றுக்குள்ளும் உறைபவன் இவன் அப்படின்னு இவனுடைய சர்வ வியாபகத்துவத்தையும் பேசுறார் ஆழ்வார். வசையரு குரலாய் அப்படின்னு மகாபலியினுடைய கர்வத்தை போக்குவதற்காக ஒரு வாமனாக வந்து மண் அளந்தவன் அப்படின்னு வாமன திருவிக்கிரம அவதாரங்களை நினைத்து கொண்டாடி தீமண தரக்கரை அழித்து அனன்யகத்துக்களா இருக்கக்கூடிய ஆசிரிதர்களை தாய் போலே காத்த சக்கரவர்த்தி திருமகனும் இவன் தான் அப்படின்ற, கெட்ட எண்ணத்தோட நல்லவாளுக்கெல்லாம் இம்ச பண்ணிட்டு குடும்ப பண்ணிட்டு இருந்த ராட்சசாலையெல்லாம் ராமனா வந்து சம்ஹாரம் பண்ணி வேறு கதி இல்லாத இவன் திருவடிகளையே சரணம்னு பற்றிய பக்தாளுக்கெல்லாம் கூட அனுகிரகம் பண்ணின பெருமாள் இவன். குவளையா பீட்டம்னு சொல்லக்கூடிய யானை, அந்த கம்சனுடைய மல்யுத்த வீரர்களான மல்லர்கள், கம்சன், இவ எல்லார்த்தையும் நிரசனம் பண்ணின ஒரு காலை போன்ற கண்ணன், பானாசுரனை தன்னுடைய சக்கரத்தினாலே சம்ஹாரம் பண்ணினவன் அப்படின்னு எல்லாம் பெருமாளுடைய அவதார நிலைகளை எல்லாம் கொண்டாடி அந்த எம்பெருமான் தான் இங்கே செம்பொன் அரங்கனா எழுந்தருளியிருக்கான்னு கொண்டாடுற. இப்படி பல அவதாரங்கள்ல பல காலங்கள்ல தன்னுடைய ஆசிரித்தாலான தன்னுடைய பக்தாலான பாகவதர்களுடைய சிரமங்களை குறைகளை எல்லாம் தீர்த்து அவளுக்கு நல்லதே பண்ணிக்கொண்டு அவளுக்காகவே வரக்கூடிய இருக்கக்கூடிய இந்த எம்பெருமானை கண்டு வணங்கி வாழ்ந்தொழிந்தேன் அல்லல் தீர்ந்தேன், இவனை சேவித்து என்னுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்து போயிடுத்து நல்லபடியா வாழ்ந்தேன் அப்படின்னு தெரிவிக்கிறார் ஆழ்வார். இந்த திவதேசத்திலே பேர் இன்பம் நிலையான இன்பமானது நிலையா இருக்கிறதா, இங்க இன்பம் அப்படின்னா ஆனந்தம், பேரின்பம் அப்படின்னா நிலையான ஆனந்தம், அந்த நிலையான ஆனந்தம் நிலையாக தங்கியிருக்கிறது இந்த ஊர்ல சொல்றார் ஆழ்வார். எதனால அப்படின்னா இங்கே வேத சமருத்தி இருக்கிறபடினாலே அந்த வேதம் ஓதக்கூடிய அந்தனர்கள் இந்த எம்பெருமானை சேவிப்பதினாலே இவனை ஸ்தோத்திரம் பண்ணுவதினாலே, அதனாலே இந்த நான்கு வேதங்களாலே காட்டி கொடுக்கப்படக்கூடிய எம்பெருமானே நமக்கெல்லாம் ரக்ஷகன்னு தெளிவா அந்த ஒரு கொள்கையை கொண்டு வாழக்கூடிய பிராமணர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய பிரதேசமானபடியினாலே அங்கே ஆனந்தம் நிலையா இருக்கிறது. இல்ல நன்னா படிச்சிருக்கா, ஆனா எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்ற தெளிவு இல்லாமல் ஏதேதோ தெய்வத்தை எல்லாம் வணங்கிட்டு இருக்காய்வா அப்படின்னா, அந்த மாதிரி ஜனங்கள் இருக்கிற ஊர்ல போய் சேவித்தா நமக்கும் அந்த குழப்பம் வந்து நாமளும் எங்கெங்கயோ போய் நிற்போம். அப்படி இல்லாமல் நான்கு வேதங்களையும் போதி வேதங்களால் சொல்லப்பட்ட கூடிய பரதத்துவம் நாராயணனேன்னு தெரிஞ்சுண்டு இவெல்லாம் நாராயணனுடைய அடியார்களாக பரம பாகவதோத்தமாளா ஸ்ரீ வைஷ்ணவாளா இருக்கிறபடினாலே அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களாலே சூழப்பட்ட அந்த ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய தேசத்துக்கு போய் பெருமாள் சேவித்தோமானால் நமக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ பூர்த்தி வரும், நமக்கும் அவளை போல பார்மை காந்தியம் வரும், நாமளும் பரமை காந்திகளாக இருக்கலாம்னு ஆழ்வார் பலன் தெரிவிக்கிறார். பேரணிந்து உலகத்தவர் தொழுதேத்தும் பேரருளால் அணிம்பிரானை வாரணி முலையால் மலர் மகளோடு மண்மகளும் உடன் நிற்ப சீரணி மாடனாங்கை நன்னடுவுள் செம்பொன்சை கோயிலினுள்ளே காரணி மேகம் நின்ற தொப்பானை கண்டுகொண்டு உய்ந்தொழிந்தேனே. ஆழ்வார் குறிப்பா இந்த பெருமாளை பாடுறச்ச ஒரு ஒரு பாசுர முடிவுலையும் உய்ந்தொழிந்தேனே வாழ்ந்தொழிந்தேனே அப்படின்னு எல்லாம் தான் உஜீவித்ததை சொல்றார் ஆழ்வார். இந்த பெருமாள் ஆசிரியச்சேன், என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் போயிடுத்து, நான் மேல வந்துட்டேன் அப்படின்னு தன்னுடைய உஜீவனத்தை சொல்றார் ஆழ்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய கஷ்டத்தை தீர்த்து என்ன உஜீவனம் பண்ணின பெருமாள் உங்களையும் கூட உஜீவனம் பண்ணுவான், நீங்களும் கரையேறலாம். அப்படி யாரெல்லாம் எத்தனை பேரோ எத்தனை பேரோ அனந்தமா வந்தாலும் அவளை எல்லாம் கூட நல்லகதிக்கு அனுப்பக்கூடிய பெருமாள், உத்தாரணம் பண்ணக்கூடிய பெருமாள் பேரருளாளன், அவனை வந்து ஆசிரியுங்கள் அப்படின்னு ஒரு ஒரு பாட்டிலையும் உயிர்ந்தொழிந்தோனே உயிர்ந்தொழிந்தோனேன்னு சொல்லிட்டு போறார் ஆழ்வார். அவன் எப்படி இருக்கான்னா, மலர் மகளும் மண்மகளும் உடன் இருப்பான்னு பிராட்டிமாரோட கூட பிரியாமல் இருக்கிறான். எங்க இருக்கிறான்? சீரணி மாட நாங்கை நன்னடுவுள் செம்பொன் செய் கோயிலுள்ளே. பெரிய மாட மாளிகைகளாலே அழகு செய்யப்பட்ட ஒரு பெரிய நாங்கூர்னு சொல்லக்கூடிய நகரம், அந்த நாங்கூருக்கு நன்னடுவில் எக்ஸாக்ட் சென்டர்ல நடுநாயகமாக செம்பொன் செய் கோயில்னு சொல்லக்கூடிய இந்த திவதேசமும் இந்த கோவிலும் உண்டு. அது செம்பொன் செய் கோயில், செந்நிறமான தங்கத்தை கொண்டு பண்ணப்பட்ட கோவில். அதுல பெருமாள் கருநிறத்திலே காரணி மேகமாக மழை மேகம் போல கருத்த நிறத்திலே நின்று கொண்டிருக்கிறான். செம்மையான கோவிலுக்குள்ளே கருமையான மேகமாட்டம் பெருமாள் நின்று இருக்கான். அது காரணி மேகம்னு சொல்லக்கூடியது கருமேகம்னு கார்மேகம்னு நிறத்தை மட்டும் குறிப்பதல்ல, இந்த மழை மேகம் எப்படி எப்ப வேணாலும் சித்தமா மழையை பொழியும்படியா நிக்கிறதோ அந்த மாதிரி யார் வந்தாலும் அவளுக்கு அருள் மழையை பொழியக்கூடிய பேரருளாளனாக எம்பெருமான் இருக்கிறான். ஆகாஷாத் பதிதம் தோயம்னு பெருமாள் கீதையில சாதிக்கிறது போல ஆகாசம் மழைய ஜலத்தை நல்லவா கெட்டவா வேண்டியவா வேண்டாதவான்னு பார்த்துலாம் கொடுக்காது. இங்க நல்லவாளையா இருக்கா, இந்த ஊர்ல பெய்யணும், இந்த ஊர்ல ஒரு துஷ்டம் இருக்கா, அவனுக்காக பெய்யக்கூடாதுன்னு எல்லாம் கிடையாது. ஒரு நல்லவன் இருந்தாலும் எல்லோருக்கும் மழை பொது. அந்த மாதிரி மழையானது எப்படி எல்லாருக்கும் பொதுவா அனுகிரகம் பண்றதோ அந்த மாதிரி இந்த எம்பெருமான் யார் வந்து இவனுடைய திருவடிகளை ஆசிரியத்தாலும் அவளை திருத்தி பணி கொண்டு அனுகிரகம் பண்ணக்கூடியவன். அதனாலே காரணி மேகம் மழை மேகத்தை போல கார்மேகத்தை போல இருக்கக்கூடிய பெருமான். அப்படி அவன் கார்மேகமா நினைச்ச மாத்திரத்துல எல்லோருக்கும் அருள் புரியக்கூடியவனா இருக்கிறபடியினாலதான் எனக்கும் அருள் புரிந்து பேரருளாளனாக திகழ்கிறான். அவனை அடையாளம் கண்டுகொண்டு நான் உயிர்ந்து போனேன், நல்ல கதிக்கு போனேன், நீங்களும் அவனை பற்றுங்கள் ஆழ்வார் நமக்கு உபதேசம் பண்ற. பிறப்போடு மூப்பு ஒன்று இல்லவன் அப்படின்னு பெருமாளை குறிப்பிடுறாரு. பெருமாளுக்கு பிறப்பில்ல மூப்பில்ல என்றும் மாறாத இளமையை உடையவன் பெருமாள் அப்படின்னு எல்லாம் நமக்கு தெரியுமே. இதை ஏன் ஆழ்வார் சொல்லணும் அப்படின்னா, ஆழ்வார் சொல்றதுக்கு காரணம் உண்டு. அவனுக்கு எப்படி பிறப்பு மூப்பு எல்லாம் இல்லையோ, அவனை ஆசிரியத்தா அவனிடத்துல சரணாகதி பண்ணா நமக்கும் பிறப்பு இல்லாமல் பண்ணிடுவான், மூப்பு இல்லாம பண்ணிடுவான். பிறக்கவே போறது இல்ல, பிறந்தாதானே வயசாகும், பிறந்தாதானே மூப்புன்னு சொல்லக்கூடிய முதுமை வரும், கஷ்டப்படுவான். அதனால பிறப்பே கிடையாதுன்னா மூப்பும் கிடையாது. அவனுக்கு எப்படி பிறப்பு மூப்பு எல்லாம் இல்லையோ அந்த மாதிரி அவனுடைய அடியார்களான நமக்கும் அதெல்லாம் இல்லாமல் பண்ணக்கூடியவன். சரி சுவாமி, பிறப்பு மூப்பு எல்லாம் இல்லாம பண்ணிட்டான், அதனால என்ன பிரயோஜனம்? பெரிய இன்பம் தருவான், நிலையான பேரானந்தம் கொடுப்பான், பெரியா இன்ப வெள்ளத்தை, இன்பம் இல்ல இன்ப வெள்ளத்தையே தருவான் பெருமான். அதனாலே அவன் ஆழ்வார் பிறப்போடு மூப்பொன்று இல்லவன் தன்னை பேதியா இன்ப வெள்ளத்தைன்னு கொண்டாடுறார். திட விசும்பு பெரிநீர் திங்களும் சுடரும் செழுநிலத்து உயிர்களும் மற்றும் படர் பொருள்களுமாய் நின்றவன். அப்படின்னா இந்த உலகத்திலே என்னென்னலாம் உண்டோ அந்த பஞ்சபூதங்களாக வியாபித்திருக்கக்கூடிய பெருமாள். திட விசும்பு ஆகாசம், எரி நெருப்பு, நீர் ஜலம், திங்கள் சுடர், இந்த மாதிரி பஞ்சபூதங்கள்ல எல்லாம் கூட இந்த எம்பெருமான் நிறைந்திருக்கிறான். செழுநிலத்து உயிர்கள், இந்த லோகங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்குள்ளேயும் உறைகிறான் பெருமாள். படர் பொருள்கள், கண்ணில் பார்க்கக்கூடிய பொருள் என்னெல்லாம் உண்டோ அத்தனையும் பெருமாள் நிறைந்திருக்கிறான். அவன் பங்கயத்து அயன் அணைய திடமொழி மறையோர் நாங்கயன நடுவுள் செம்பொன் செய் கோயிலினுள்ளே கடல் நிற வண்ணன். தாமரையிலே அமர்ந்து கொண்டு வேதம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பிரம்மாவிற்கு சமானமான பிராமணோத்தமர்கள் நிறைய வாழக்கூடிய இந்த திருநாங்கூர்னு சொல்லக்கூடிய திருப்பதிக்கு நன் நடுவுள், சரியான நடுவிலே செம்பொன்சி கோயிலுக்குள்ளே கடல் நிற வண்ணனாக சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். முதலே கார் மேகம்னுட்டு மழை மேகம்னு கருப்பா கொண்டாடினார், இப்போ கடல் நிற வண்ணன்ட்டு அந்த மேகம் ஜலத்தை உறிஞ்சுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சமுத்திரத்தினுடைய வண்ணம் இவனுடையதுன்னு கொண்டாடுறார். வசையறு குரலாய் மாவலி வேல்வி மண் அளவிட்டவன்னுட்டு வாமன திருவிக்ரம அவதாரங்களை கொண்டாடுறார். அசைவரும் அமரர் அடியினை வணங்க அலைகடல் துயின்ற அம்மான். தேவர்கள்லாம் போய் எங்களை காப்பாத்து எங்களுடைய கஷ்டத்தை தீருன்னு சொல்லும்படியா க்ஷீரசாகரம்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடலிலே சயனித்துக் கொண்டிருந்த எம்பெருமான். திசை முகன் அணையோர் நாங்கயன நடுவுள் செம்பொன் செய் கோயிலினுள்ளே உயர்மணி மகுடம் சூடி நின்றானை. திசைமுகன்னா திசைக்கு ஒரு முகத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நான்முகன், நான்கு திசைக்கு நான்கு முகமா வச்சிருக்கக்கூடிய பிரம்மா. அவனுக்கு சமானமான வேதம போதிய அந்தனர்கள் இருக்கக்கூடிய இந்த நாங்கூருக்குள்ளே செம்பொன் செய் கோயிலிலே உயர் மணிமகுடம் சூடி நின்றான். நானே இந்த உலகங்களுக்கெல்லாம் ராஜா தலைவன். அதை எப்படி நிரூபிக்கிறார்? ஏன் திடீர்னு இந்த இடத்துல வந்து உயர் மணி மகுடம் சூடி நின்றான்னு சொல்லி இவனை ராஜாவா கொண்டாடுறாரு இப்போ? அப்படின்னா திடவிசும்பு எரி நீர் திங்கள் சுடர் செழுநிலத்து உயிர்கள் மற்றும் படர் பொருள்கள் எல்லாமாய் நின்றவன்ட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களிலும் இவன் நிறைந்திருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் இவனுடையதுன்னு அர்த்தம். அது எல்லாத்திலையும் இவன் இருக்கிறதுனாலயே எல்லாம் இவனுடையதுதான் சொல்லிடலாமான்னா சொல்லிடலாம். எப்படின்னா ஒரு வஸ்துவை அதனுடைய சொந்தக்காரன் தானே அளந்து தன்னுடையதுன்னு எடுத்துக்க முடியும். இவன் சின்ன வாமனனா வந்து மாவோலி வேள்வியிலே வசையறு குரலாய் வந்து மண் அளவிட்டவன், எல்லா உலகங்களையும் அளந்தான், அளந்து என்னுடையதுன்னு எடுத்துட்டான், என்னுடையதுதான் காட்டினான். அதனாலே இது எல்லாத்துக்கும் இவன் தான் சொந்தம், எல்லாத்துக்குள்ளயும் உரையறான், அதெல்லாம் இவனுக்கு தான் சொந்தம். அதனால எல்லாவற்றையும் ஆளக்கூடிய ராஜாவாக இவன் திகழ்கிறான்னு காட்டி கொடுப்பதற்காக உயர் மணிமகுடம் சூடி நின்றான்னு கொண்டாடுற. தீ மனத்து அரக்கர் திரள் அழித்தவன், கெட்ட எண்ணம் இருக்கிறவால அழிச்சுடுவான். அதனாலே நம்முடைய கெட்ட எண்ணத்தையும் கூட இல்லாமல் நம்மளை தூய்மையானவர்களாக மாற்றுவான் இந்த எம்பெருமான். சென்று அடைந்தவர் தமக்கு தாய் மனத்து இறங்கி அருளினை கொடுக்கும் தயரதன் மதலை. யார் இவரிடத்திலே போய் சரணா ராமா சரணம்னுட்டு சரணாகதி பண்றாளோ அவளுக்கு தாய் மனத்தோடு கூட இறங்குவான். ஒரு அம்மாவானவள் எப்படி குழந்தையிடத்து இரக்கமா இருக்கிறாளோ அந்த மாதிரி இறங்கி அருளினை கொடுக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியவன் தயரதன் மதலை. தசரதனுடைய குமாரனான சக்கரவர்த்தி திருமகன், அந்த சக்கரவர்த்தி திருமகனாலே ஆராதிக்கப்பட்ட பெருமாள். அவனை நான் கண்டுகொண்டு உயிர்ந்தொழிந்தேன், மல்லகத்திக்கு போனேன். மல்லைமா முன்னீர் அதர்பட மலையால் அடை செய்து மகிழ்ந்தவன் தன்னை. எந்த பெருமான் சக்கரவர்த்தி திருமகனாக சமுத்திரத்திலே மலை கற்களை கொண்டு பாலம் அமைத்து சேது பந்தம் பண்ணி இலங்கைக்கு போய் ராவண சம்ஹாரம் பண்ணினானோ, கல்லின் மீது என்ற கடிமதில் இலங்கை கலங்க, எதுக்கு பெருமாள் பாலம் கட்டினான்னு அது காரணமும் சொல்லிட்டார். மல்லை மா முன்னீர் அப்படின்னாக்க சமுத்திரம், அதற்படனா அந்த சமுத்திர அலைகள் வந்து ஒதுங்கி ஒரு ஸ்திரமான ஒரு மார்க்கம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக மலையால் அணை செய்து மலை பாறைகளை கொண்டு அணை பாலம் கட்டி மகிழ்ந்தவன். எதுக்கு மகிழறான் அப்படின்னா, லங்கைக்கு போறதுக்கு பாதை கிடைச்சு கொடுத்து போய் ராவண சம்ஹாரம் பண்ணி விடலாம், தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணி பிராட்டியை மீட்டு விடலாம்னு சந்தோஷம் பெருமாளுக்கு. இந்த அணை கட்டினா விட்டு, இந்த பாலம் கட்டினா விட்டு, எது கட்டினா, கல்லின் மீது என்ற கடிமதில் இலங்கை கலங்க, நல்ல கடினமான கற்களாலே மதில் சுவர்கள் சூழப்பட்டிருக்கக்கூடிய லங்கா நகரத்தை கலங்கும்படியா பொடி செய்த அடிகள் இவன். அப்படி கலங்கும்படியா ஓர் வாளி தொட்டானை ஓர் அம்பினாலே கலங்கடித்தான் இலங்கையை. அந்த எம்பெருமான் வந்து மகிழ்ந்து தங்கியிருக்கக்கூடியதான கோவில் எது என்ன, செல்வ நான்மறையோர் நாங்கை. பெரும் செல்வமான வேதத்தை தங்களுடைய தனமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வைதிகோத்தமர்கள் பிராமணோத்தமர்கள் வாழக்கூடிய திருநாங்கூர், அதற்கு நடுவிலே செம்பொன்சை கோயிலினுள்ளே அல்லிமாமலரால் தன்னுடும் மடியேன் கண்டுகொண்டு அல்லல் தீர்ந்தேனே அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய பிராட்டியை ஸ்ரீதேவியை அல்லிமாமலரால் அப்படின்னு அல்லிமாமலர் நாச்சியார்னு பெயர் கொடுக்கிறார் ஆழ்வார். இந்த பெயர் தான் தாயாருக்கு இங்கே திருநாமமா திகழ்வது, அல்லிமாமலர் நாச்சியார்னு விட்டு. இந்த அல்லிமாமலர்னு சொல்லக்கூடியது மொட்டாக இருக்கக்கூடிய புஷ்பம். புஷ்பம் மலர்ந்து போயிடுத்து அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் வாடி போயிடும், முட்டாவே இருந்தா ரொம்ப நாள் வரும், ரொம்ப நாள்னா ரொம்ப நேரம் வரும், நன்னா இருக்கும் பாக்குறதுக்கு, அழகா இருக்கும், வேணும்னா மலர்த்திக்கலாம். அது மலர்ந்து போயிடுத்த கூடிய சீக்கிரம் அது வாடி போக போறதுன்னு அர்த்தம். இந்த பிராட்டி மொட்டா இருக்கக்கூடிய மலர் கையில ஏந்தி கொண்டிருக்கிறபடினாலே எப்போதும் நம்மை இளமையாக நித்தியமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள், நித்தியம் அப்படின்னா என்றும் மாறாத இளமை தரக்கூடிய மோட்சம் அதை தரக்கூடியவள், அதுக்காகவே எம்பெருமானுடைய பக்கத்திலே இருப்பவள் அப்படின்னு அல்லிமாமலரால் என்கிற வார்த்தையினாலே ஆழ்வார் கொண்டாடுகிறார். அவருக்கு அல்லிமாமலர் வங்கை நாச்சியார்னு திருநாமம். இப்படி எந்த பிராட்டியை ரட்சிப்பதற்காக எம்பெருமான் சமுத்திரத்திலே சேத்து கட்டி இலங்கையை கலங்க செய்து ராவண சம்ஹாரம் பண்ணி பிராட்டியை ரட்சித்தானோ, அந்த பிராட்டி என்றும் மாறாத இளமையோடு கூட அல்லிமாமலரை வைத்துக் கொண்டு அல்லிமாமலர் நாச்சியாராக இங்கு சேவை சாதிக்கிறாள். அவளோடும் கூட இந்த எம்பெருமானை அடியேன் கண்டுகொண்டு அவன் திருவடிகளை அடைந்தேன், அதனால் என்ன பலன், அல்லல் தீர்ந்தேனே, என்னுடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடுத்து அப்படின்னு சாதிக்கிறார். ஆக அல்லிமாமலர் நாச்சியாரா பிராட்டி பெருமாளோட இருப்பது அடியவர்களுடைய அல்லலை தீர்ப்பதற்காக சொல்றார் ஆழ்வர். வெஞ்சின களிரும் வில்லொடு மல்லும் வெகுண்டு இருத்து அடர்த்தவன் தன்னை, கஞ்சனை காய்ந்த காளையம்மானை கருமுகில் திருநிறுத்தவனை, செஞ்சொல் நான்மறையோர் நாங்கனன் நடுவுள் செம்பொன்சை கோயிலினுள்ளே அஞ்சன குன்றம் நின்றதொப்பானை கண்டுகொண்டு அல்லல் தீர்ந்தேனே. கருமுகில் திருநிறுத்தவனை நுட்டு கார் மேகமாக இருக்கக்கூடிய பெருமாள் இந்த பேரருளால் என்று கொண்டாடின ஆழ்வார். அஞ்சன குன்றம் நின்றதொப்பானை, அஞ்சனம் அப்படின்னா கண்ணுக்கு தீட்டிக்கிற மை, அந்த மயில ஒரு மலையை கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மையாலான மலை போல பெருமாள் இருக்கிறான், அத்தனை கருமை மலை போன்ற ஒரு திடமான திருமேனி. அப்படி மை மலை போன்று இருக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னு அஞ்சன குன்றம் நின்றது உப்ப நிற்கிறான் அப்படின்னு கொண்டாடுற. அன்றிய வானன் ஆயிரம் தோளும் துணிய அன்று ஆழி தொட்டானை, பானாசுரனுடைய ஆயிரம் தோள்களும் துண்டா விழும்படியாக சுதர்சனாழ்வானை ஏவி அவனை சம்ஹாரம் பண்ணி பானாசுர வதம் பண்ணினவன். அவன் யாருன்னா மின் திகழ் குடுமி வேங்கட மலை மேல் மேவிய வேதநல் விளக்கை. திருவேங்கட மலை மீது எழுந்தருள் இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையானாகிற இந்த எம்பெருமானை வேத நல் விளக்கை அப்படின்னா என்ன, திருவேங்கட மலையினுடைய பிரபாவத்தை பார்க்கிற போது பார்த்தோம், வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெற்பேன்னு சுவாமி தேசிகன் எதற்கு அதை வேத வெற்புன்னு கொண்டாடுறார் அப்படின்னா, வேதமயமான மலை, வேதங்களே மலையா இருக்கிறது, அதற்கு மேலே விளக்கா பெருமாள் பிரகாசிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா என்ன, இந்த வேதங்களாலே சொல்லப்படக்கூடிய பரம்பொருள் நான் தான் அப்படின்னு பிரகாசிச்சுட்டு இருக்கான் பெருமாள். அந்த விளக்கே இல்லைன்னா இத்தனை வேதங்களும் யார சொல்றது, யார காட்டி கொடுக்கறதுன்னு தெரியாது, இருட்டா இருக்கும். இவன் விளக்கா பிரகாசிக்கிறபடினாலே இந்த விளக்கு ஒளியிலே இவன் தான் இந்த வேதங்களாலே சொல்லப்படக்கூடிய பரம்பொருள் அப்படின்னு தெரிந்துக்கலாம். அதனால அவனுக்கு வேத நல் விளக்கு, வேங்கட மலைமேல் மேவிய வேத நல் விளக்கு, திருமல மேல ஸ்திரமாக வாசம் பண்ணக்கூடிய வேதத்தினுடைய அர்த்தம் இதுதான் என்று காட்டிக் கொடுக்கக்கூடிய விளக்கு அவன். அவனை தென்திசை திலதம் அணையவர் நாங்கை, செம்பொன்சை கோயிலினுள்ளே மன்றது பொலிய மகிழ்ந்து நின்றானை, வணங்கினான் வாழ்ந்தொழிந்தேனே. இத்தனை வேதம் ஓதக்கூடிய அந்தணர்கள் அனுஷ்டானம் பண்ணிண்டு யாகம் பண்ணிட்டு இருக்கிறபடினாலே அந்த தெற்கு திசைக்கே ஒரு திலகம் போல திகழர் தான் இந்த திருநாங்கூர். ஏன் தென் திசைன்னு திடீர்னு சொல்றாரு அப்படின்னா, வடதிசை வேங்கடத்தை பாடிய ஆழ்வார் திடீரென்று தென் திசை ஞாபகத்துக்கு வரவே, அந்த வடதிசை வேங்கடத்துக்கு மேலே இருக்கக்கூடிய வேத விளக்கை இந்த தென் திசைக்கு திலகமாக இருக்கக்கூடிய திருநாங்கூர் நடுவிலே செம்பொன் செய்தி கோயிலுனிலே நான் சேவித்தேன் அப்படின்னு இவன் திருவேங்கடமுடையான் என்பதையும் காட்டிக் கொடுக்கிறார். அவனை வணங்கி நான் வாழ்ந்தொழிந்தேனே, நான் வாழ்ச்சி பெற்றேன், நன்னா வாழ்ந்தேன் அப்படின்னா கடைப்பேறினேன் அர்த்தம், உஜ்ஜீவித்தேன். திடீர்னைய வேதனல் விளக்குன்னு கொண்டாடுறாரு அப்படின்னா, வேதியர்கள் வேதம் ஓதக்கூடியவர்கள் பிரம்மாவுக்கு சமானமானவா, வேதத்திலே சொல்லப்பட்ட யாகங்களை பண்ணவான்னு இந்த அந்தணர்களுடைய வைதிக பிரக்கிரியையை வேத சமிருத்தியை கொண்டாடிந்தே வந்தார். இவா இத்தனை வேதம் ஓதக்கூடியவாளா இருக்காளே, அந்த வேதத்தினால அப்படி என்னதான் சொல்லப்படுறது, என்னதான் சிறப்பு வேதத்துக்கு அப்படின்னா, நான் தான் அந்த வேதத்திலே சொல்லப்படும் பரம்பொருள் அப்படின்னு காட்டி கொடுக்கக்கூடிய விளக்காக எவன் நிற்கிறானோ அந்த திருவேங்கடமுடையான் ஞாபகத்துக்கு வரவே, இவர்கள் சதா சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய வேதத்தினாலே சொல்லப்படக்கூடிய பரதத்துவம் இதுன்னு தன்னை காட்டி கொடுக்கக்கூடிய வேதனல் விளக்கு இருக்கிறதே திருவேங்கடத்திலே, அது ஞாபகம் வந்துடுத்து அது இங்கதான் இருக்கு அப்படின்னு காட்டி கொடுக்கிறார். அதுவும் இதுவும் ஒண்ணுதான். கலங்கனி வண்ணா கண்ணனே எந்தன் கார்முகிலே என நினைந்திட்டு உளம் கணிந்திருக்கும் அடியவர் தங்கள் உள்ளத்துள் ஊரிய தேன். பெருமாள கண்ணா ராமா கார்முகில் வண்ணா அப்படின்னு பல பெயர்களை கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணி மனசு அப்படியே மகிழ்ந்திருக்கக்கூடிய பக்தர்கள் பாகவதோத்தமர்கள் இருக்கிறார்களே, அவளுடைய மனசுக்குள்ள ஊரிய தேனா இவன். அவன் இந்த திருநாங்கூர் செம்பன் செய்ய கோயில்ல எழுந்தொழி இருக்கிறான். எதற்கு எழுந்தொழி இருக்கிறான் அப்படின்னா, வளங்கொள் பேரின்பம் மண்ணினின்றானை, எல்லா ஐஸ்வர்யங்களையும் பேரின்பம்னு சொல்லக்கூடிய மோட்சங்களையும் நிலையாக நிலையான செல்வமாக உடையவன். அவன் ஆசிரியத்தா அந்த வளங்கொள் பேரின்பத்தை ஐஸ்வர்யம் என்ன மோட்சம் என்ன எல்லாத்தையும் நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவன் இவன். அதனாலே நம்ம மனசிலே ஊறின தேன் போல இருக்கக்கூடிய தித்திக்கிற இந்த எம்பெருமானை சேவித்தோமானால் அவன் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பான்னு காட்டி கொடுக்கிறார். தேனமர சோலை நாங்கையன் நடுவுள் செம்பொன் செய் கோயிலினுள்ளே வானவர் கோணை கண்டமை சொல்லும் மங்கையார்வால் கடிகன்றி ஊனமில் பாடல் ஒன்பதோடொன்றும் ஒழிவின்றி கற்று வல்லார்கள் மான வெண்குடை கீழ் வையகமாண்டு வானவர் ஆகுவர் மகிழ்ந்து. இந்த வளம் கொள் பேரின்பம் அப்படின்றதுக்கு ஆழ்வார் திரும்ப இந்த பாட்டுல வியாக்கியானம் பண்றார். ஐஸ்வர்யமும் தருவான் மோட்சமும் தருவான்னு சொன்னங்கோ எப்படின்னா அதுதான் பலனா சொல்றார். இந்த ஊனம் இல்லாத குற்றமே இல்லாத தோஷமே இல்லாத பத்து பாசுரங்களை செய்விக்கிறவாளுக்கு மான வெண்குடை கீழ் வையகமாண்டு அப்படின்னா, ஒரு ராஜாவை போல வெண்குற்ற குடையின் கீழே உட்கார்ந்து இந்த லோகத்தை ஆளக்கூடும்படியான ஒரு ஐஸ்வர்யம் ஒரு பெரிய செல்வத்தை கொடுப்பான். இவ்வுலக ஐகிக சுகமான இகலோக சுகமான ஐஸ்வர்யம் கிடைக்கும். அது மட்டுமா வானவராகவர் மகிழ்ந்தே அவா வைகுண்டத்துக்கும் போவா அப்படின்னு இகலோகம் என்ன அந்த லோகம் என்ன ரெண்டும் பலனா சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த உலகத்துக்கு தேவையான ஐஸ்வர்யம்னு சொல்லக்கூடிய செம்பொன்னையும் அந்த ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே நமக்கு மோட்சம்னு சொல்லக்கூடிய ஆனந்தத்தையும் தரக்கூடிய பெருமாளானபடினாலே பேரருளாளன் செம்பொன் நரங்கர் அப்படின்னு எல்லாம் கொண்டாடுறார் ஆழ்வார். இவனை இவன் ஆசிரியத்தான் நமக்கு எல்லாம் கிடைக்கிறது. பிள்ளை பெருமாளையங்கார் இவரை பாடுகிற போது, ஊர்வேன் மடலை ஒழிவேன் மடம் நாணம் சேர்வேன் கரிய திருமாலை பாரறிய அம்பொன் செய் கோயில் அரங்கன் அணிநாங்கூர் செம்பொன் செய் கோயிலினில் நின்று. பாரறிய இந்த உலகமே தெரிந்து கொள்ளும்படியா இந்த உலகத்தோரெல்லாம் பார்க்கும்படியா வெளிப்படையாக மடம் நாணம் ஒழிவேன், ஒரு பெண்மைக்குரிய குணங்களான வெட்கம் என்ன நாணம் என்ன மடத்தன்மை என்ன இது எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு மடலை ஊர்வேன் அப்படின்னா மடலூர்ந்து செல்வேன், பெருமாளுக்கு தூது அனுப்புவேன். பிள்ளை பெருமாளை எங்கார் இங்கே தன்னை நாயிக்கா பாவத்திலே தன்னை ஒரு பெண்ணா பாவித்துண்டு பெருமாளை தன்னுடைய கணவனாக காதலனா பாவிச்சுண்டு பாடுறார். பெண்ணுன்னு சொல்லக்கூடியவளுக்கு அழகு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்னு எல்லாம் சொல்றாளோ இல்லையோ, அந்த மடத்தன்மை நாணம்னு சொல்லக்கூடிய வெட்கம் இதெல்லாம் பெண்ணுக்கு இருக்க வேணும். ஆனா நான் அந்த மடம் வெட்கம் எல்லாத்தையும் விட்டுடுவேன், விட்டுட்டு ரகசியத்திலே பண்ணக்கூடிய காதலை பாரறிய வெளிப்படையா உலகத்துல எல்லோருக்கும் தெரியும்படியா துணிவா பண்ணுவேன். ஏன் தெரியுமா, என்னுடைய காதல் கேவலம் சரீர சம்பந்த காதல் அல்ல, வெட்கி தலை குனிவதற்கு ஜீவாத்மாவாகிற நான் பரமாத்மாவாகிற எம்பெருமானை அனுபவிப்பதாகிற ஆத்ம சம்சலேஷம் இது. அதனாலே லோகத்தவர சொல்லுகிறபடியான ஒரு சிறுமையான காதல் அல்ல இது. அதனால் ஒரு வெட்டமும் இல்லாமல் நான் தைரியமா எல்லாரும் பார்க்கும்படியாவே தூது அனுப்புவேன், தூது விடுவேன் பெருமாளுக்கு. யாருக்கு? அம் பொன் செய் கோயில் அரங்கன். அம்னா அழகிய, அழகிய பொன்னாலே ஸ்வர்ணத்தினாலே செய்யப்பட்ட கோயிலை உடைய ஸ்ரீரங்கநாதன் அப்படின்னு இந்த திருக்கோயில் ஸ்வர்ணத்தினாலே கட்டப்பட்டதுன்னு காட்டி கொடுக்கிறார் ஐயங்கார். அணி நாங்கூர், இந்த கோயிலாலே இந்த நாங்கூருக்கே அழகு. ஒரு ஊர்ல ஆறு கோவில் இருக்கு, ஆறு கோயிலுக்கு நடுவுல ஒரு கோவில் ஸ்வர்ணத்திலே பண்ணப்பட்ட கோயில் அப்படின்னா அந்த தங்கத்திலே ஜொலிக்கக்கூடிய கோயில் அந்த ஊருக்கு அழகு சேர்க்கும் அல்லவா. அதனாலே அம் பொன் செய் கோயில் அரங்கன் அணி நாங்கூர், இந்த செம்பொன் செய் கோயில் ஸ்ரீரங்கநாதனுடைய கோயிலாலே அழகு செய்யப்பட்ட திருநாங்கூரிலே செம்பொன் செய் கோயில், செம்பொன் செய் கோயில் என்று சொல்லக்கூடிய இந்த திவதேசத்திலே சென்று நான் போய் கரிய திருமாலை, கார்மேகம் போல இருக்கக்கூடிய கரிய நிறத்தவனான பேரருளாளனை சேர்வேன் அடைவேன்னு சொல்றேன். இங்க பாருங்க, நான் ஒரு பெண் தான், ஆனா வெக்கம் நாணம் இதெல்லாம் விட்டுட்டு தூது அனுப்புவேன், தூது போய் அந்த எபெருமானை செம்பொன் செய் கோயில்ல போய் சேர்வேன் அடைவேன், அவன் ஆலிங்கனம் பண்ணிக் கொள்வேன். அதனால ஒரு வெக்கமும் இல்லை எனக்கு. ஏன்னா அவன் என்னுடையவன், நான் அவனைத்தான் சேர வேண்டும், நான் அவனுடையவள், என்னுடையவனை நான் சேர்வதற்கு இதற்கு நான் வெட்கப்பட வேண்டும். அதனால எல்லோரும் பார்க்கும்படியா, இந்த உலகமே பார்க்கும்படியா, எப்படி பிராட்டி அந்த எம்பெருமானுடைய மார்பிலே ஏறி அமர்ந்தாலோ அது போல நான் உலகமே பார்க்கும்படியா அந்த எம்பெருமானிடத்திலே போய் அவனை ஆலிங்கனம் பண்ணிக் கொள்வேன் என்று ஆற்றாமையிலே பாடக்கூடிய பாசுரம் இது. அதாவது இந்த எம்பெருமான் ஞாபகம் வந்துடுத்தோ, இந்த எம்பெருமானை சேரணும்னு இந்த ஐயங்காருக்கு ஒரு ஆசை வந்துடுத்து, உடனே சேரணும். எப்படி சேர்றது அப்படின்னா, இந்த மாதிரி வந்து உங்களை பிரிஞ்சு இந்த பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார்னு சொல்லக்கூடிய நாயக்கி ரொம்ப வாடின் இருக்கா, உங்களை வந்து சேரணும்னு நினைக்கிறா, அனுகிரகம் பண்ண வேண்டியதுன்னு தூது அனுப்புறாரு, இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறாரு. முதல்ல அந்த சமாச்சாரம் அந்த செய்தி பெருமாளிடத்துல போய் சேர்ந்து பெருமாள் அனுகிரகம் பண்றதுக்குள்ள கூட இவரால நிக்க முடியல, தாங்க முடியல, தரிக்க முடியல. அந்த செய்தி போற வேகத்துல இவரும் போய் பெருமாளை போய் நான் சேர்வேன் அடைவேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். இது வந்து ஒரு க்ஷணம் கூட உன்னை விட்டு இனிமேல் பிரிந்திருக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய நாயகியினுடைய பாவம், நாயகத் மேல இருக்கக்கூடிய தீராத காதல். அது போல இந்த பரம்பொருளான பெருமாளை ஒரு க்ஷணம் கூட இனிமேல் பிரிந்திருக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய பரம பாகவதோத்தமரான பிள்ளைப்பெருமாள் ஐயங்காருடைய காதல் வேட்கை இது. இந்த காதல் வேட்கையை நான் ஊரடியே சொல்றதுக்கெல்லாம் வெக்கப்பட மாட்டேன். ஏன்னா ஸ்வரூபம் அதுதான், இந்த ஜீவன் இந்த பரமனை அடைய வேணும்ன்றதுதான் ஸ்வரூபம். நாமெல்லாம் ஸ்திரீ பிராயர்கள், ஸ்திரீ பிராயம் இதரம் ஜெகத்துன்னு உலகமே ஸ்திரீ பிராயம் தான், அவன் ஒருத்தன் தான் புருஷோத்தம. அவனை சேரணும்னு அவனுடைய ஆமடையாளான நான் துடிக்கதற்கு எதுக்கு நான் வைக்கப்பட வேண்டும்? அதுதான் எனக்கு ஸ்வரூபம், அதுதான் எனக்கு அழகு, எனக்கு பெருமை அப்படின்னு ஆழ்வார் ஐயங்கார் காட்டி கொடுக்கிறார். அந்த அளவுக்கு இந்த எம்பெருமான் தன்னுடைய அழகை காட்டி பிள்ளை பெருமாள் ஐயங்கார்னு சொல்லக்கூடிய நாயகையை மயக்கி வைத்திருக்கிறான். இவனை தியானிப்பதான விஷ்ணு ஸ்தலாதர்ஷ ஸ்லோகம், தஸ்மின் உத்தம ஹேம க்ளுப்த நிவசே நாம்னா க்ருபாவான் ஹரிஹி தேவி குட்மல பங்கஜா கமலினீ நித்யம் விமானம் ததா பிராச்சீ திக் விலசன் முகஸ்ச கருணாவாராண்நிதிஹி ஸ்ரீநிதிஹி பிரத்யக்ஷோ த்ருட நேத்ர திவ்ய முனயே நித்யை சமம் சூரிபிஹி. இந்த உத்தமமான ஹேமக்ளுப்த க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய செம்பொன் செய் கோயில் திவதேசத்திலே நிவசே வசிக்கக்கூடியவனாக, இந்த செம்பொன் செய் கோயிலை இருப்பிடமாக கொண்டவனாக, நாம்னா கிருபாவான் ஹரிஹி பேரருளாளன் என்கிற பெயரோடு கூட எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறான். கிருபாவான் மகாகாருண்யன் அப்படின்னு எல்லாம் பெயர். யாரு இந்த ஹரி? இந்த எம்பெருமானுக்கு தேவி குட்மல பங்கஜா, குட்மலம் அப்படின்னா மொட்டுன்னு அர்த்தம், பங்கஜம்னா தாமரை. தேவி இங்க இருக்கக்கூடிய தாயார் குட்மல பங்கஜா கமலினி அப்படின்னா அல்லிமா மலர் நாச்சியார், மலராத மொட்டாத இருக்கக்கூடிய அல்லி மலரை கையில ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய அல்லிமா மலர் நாச்சியார். விமானம் நித்திய விமானம், நித்தியம் விமானம் ததா, இங்க இருக்கக்கூடிய விமானம் நித்திய விமானம். பிராச்சி திக் விலசன் முகச்ச, கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோடு கூட கருணா வாரான் நிதிஹி, கருணை கடலாக பேரருளாளன்னு சொன்னாரோ இல்லையோ அது புரியணும்னு திரும்ப வியாக்கியானம், கருணை கடல்னு. கருணா வாரான் நிதிஹி, வாரான் நிதினா சமுத்திரம். ஸ்ரீநிதிஹி பிராட்டி என்னும் பெரும் நிதியை கூட வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன், திருவுக்கும் திருவாகிய செல்வன், ஸ்ரீன்னு சொல்லக்கூடியவள் திரு. இவன் ஸ்ரீ நிதி, திருவுக்கும் திருவாகிய செல்வன். அந்த திருவும் இவனும் சேர்ந்து தங்கள் திருவடிகளையே எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய செல்வந்தர்கள். பிரத்யக்ஷோ துருடநேத்திர திவ்ய முனையே, துருடநேத்திரர்னு சொல்லக்கூடிய தெய்வாம்சம் நிறைந்த முனிவருக்காக பிரத்யக்ஷமா சேவை சாதித்த இந்த எம்பெருமான் நித்திய சமம் சூரிபிகி, நித்திய சூரிகளுக்கு சமானமான இந்த முனிவருக்காக சேவை சாதித்த இந்த எம்பெருமான் நித்திய சூரிகளோடு கூட இந்த திவதேசத்திலே எழுந்தொழியிருக்கிறான் அப்படின்னு காட்டுறார். ஹேம குளுத்த க்ஷேத்திரம் என்ற செம்புன்சை கோயில் சொல்லக்கூடிய திவதேசத்திலே பெருமாள் கருணை மிக்கவனா, மகா கருணாநிதியா, பேரொருளாளனா, அல்லிமாமலர் நாச்சியாரோடு கூட நித்திய விமான நிழல்ல, நித்திய புஷ்கரணி கரையிலே, கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோடு திருடநேத்திர முனிவருக்கு பிரத்யக்ஷம் சாதித்தவனாக நித்திய சூரிகளாலே வழிபடப்பெற்று செம்பொன் அரங்கனாக நின்று அருள் பாலிக்கிறான் அப்படின்னு காட்டுறது. தஸ்மின் உத்தம ஹேம க்ளுப்த நிவசே நாம்னா கிருபாவான் ஹரி தேவி குட்மல பங்கஜா கமலினி நித்யம் விமானம் ததா பிராச்சீதிக் விலசன்முகஸ்ச கருணாவாரான்நிதி ஸ்ரீநிதி பிரத்யக்ஷோ த்ருடநேத்ர திவ்யமுனயே நித்யை சமம் சூரிபிஹி. ஸ்ரீமதே ஸ்வேத புஷ்கரவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ புஷ்கல வரதாய ஸ்ரீ ஹேமரங்கநாத பரபிரம்மனே நம. அல்லி மாமலர் நாச்சியார் செம்பொன்னரங்கரு திருவடிகளே சரணம், திருமங்கையாழ்வார் குமுதவல்லி நாச்சியார் திருவடிகளே சரணம், சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.